பொருத்தி மகனார் பிறந்து ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் பொருத்தி மகனாய் பொழித்து வளர ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் பொருத்தி மகனாய் பொழித்து வளர ஒருத்தி மகனாய் பிறந்து தருக்கிலானாகி தாந்திங்கு நினைந்த தருக்கிலானாகி தாந்திங்கு நினைந்த தருக்கிலானாகி தாந்திங்கு நினைந்த தருக்கிலானாகி தாந்திங்கு நினைந்த கருத்த பிழை பித்து கஞ்சிட்டு கருத்து பிழை பித்து கஞ்சிட்டு நெருப்பென நின்ற நெடுமாலே நெருப்பென நின்ற நெடுமாலே நெருப்பென நின்ற நெடுமாலே நெருப்பென நின்ற நெடுமாலே நெருப்பென நின்ற நெடுமாலே உன்னை அறுதித்து வந்தோம் பறைதருதியாகி திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தோரும் பாவாய் வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தோரும் பாவாய் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் பொழித்து வளர ஒருத்தி மகனாய் பிறந்து பவானுஜதயா பாத்திரம் ஜான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யமச்சித பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகதஸ்ததிதராணி திரணாயமேனே அஸ்மத் குரோ பகவதோ ஸ்யதைக சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே நீலாதுங்கஸ்தனகிரிததீ சுத்தமுத்போஜ்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிரஸ் சித்தமத்யாபயந்தி சோச்சிஷ்டாயாம் ஸ்ருஜிநிகலிதம் யாபலாத்கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நம இதமிதம் பூஜ ஏவாஸ்து பூயஹ அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லோ சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்னையும் மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு வேயர் புகழ் வில்லிபுத்தூர் ஆடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்க விட்டு சித்தன் தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு சுடாய் மாலை முடிசூடிக் கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டு ஆய்ந்தும் நீயுரைத்த தையரு திங்கட்பா மாலை ஆய புகழ் நூருடன் நாற்பத்து மூன்றும் அன்புடனே அடியேனுக்கு அருள் செய் நீயே குரு மகான்கள் கிட்ட ஒரு விஷயத்த விஜ்ஞாபனம் பண்ணணும் அப்படின்னு போகும்போது விஜ்ஞாபனம் பண்ற முறை சரியா இருக்கணும். எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அவ கிட்ட போய் பேசக்கூடாது. மகான்கள் கிட்ட பேசக்கூடிய முறை, ஆச்சாரியர்கள் கிட்ட பேச வேண்டிய முறை, பெருமாள் கிட்ட பேச வேண்டிய முறை எல்லாமே கொஞ்சம் விசேஷமானது. சுவாமி ஆஞ்சநேயர் திருவடி சீதாதேவி கிட்ட ஒரு விஷயத்த விஞ்ஞாபனம் பண்ணும்போது எத்தனை அழகா விஞ்ஞாபனம் பண்ற, பெருமாள் கிட்ட எத்தனை அழகா பேசுற, அதெல்லாம் ராமாயணத்துல ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அசோகவனத்துக்கு போனவர் சீதாதேவியை கண்டுபிடிச்சுட்டார், இவர்தான் சீதாதேவி அப்படின்னு முடிவும் பண்ணிட்டாராம். காரணிகி உபபத்தி பிகி அப்படிங்கிற பல காரணங்கள்லாம் வச்சு இவர் சீதாதேவியை கண்டுபிடிச்சுட்டார். முதல்ல மந்தோதரியை பார்த்து பிரமிச்சுட்டார், மந்தோதரி சீதாதேவியோன்னு பிரமிச்சுட்டார். ஆனால் அப்புறம் ஒரு விழிச்சுண்டு கடைசியில இவரை பார்த்த அப்புறம் இவர் தான் சீதாதேவி அப்படிங்கறத தெரிஞ்சுட்டார், முடிவும் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சீதாதேவியோட பேசணும், வார்த்தை சொல்லணும். அப்ப மரத்திலிருந்து இறங்கி வந்து பிமால வேளையில பக்கத்துல இருக்கிற அரக்கிகள்லாம் தூங்கும் போதும் மெதுவா இறங்கி வந்து மரத்திலிருந்து மெதுவா பேசுறார். முதல்ல அவருக்கு ஒரு விசுவாசம் கொடுக்கும்படி ராமகதையெல்லாம் சொல்லிட்டு எங்கேயோ ராமனுடைய நாமங்கள்லாம் கேட்கறதேன்னு அவ பார்த்துட்டு இருக்கும் போது மெதுவா இறங்கி வந்து ரொம்ப வினயத்தோடு கூட கைய கட்டிண்டு வாய பொத்திண்டு ஒரு சின்ன ரூபத்தோடு கூட சீதாதேவி கிட்ட வார்த்தை சொல்றார். அப்போ நாமளாதான் என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, நீங்க சீதாதேவி தானே, நான் கண்டுபிடிச்சுட்டேன், உங்களை கண்டுபிடிக்க ஆனால் ஆஞ்சநேயர் அழகா சொல்ற சீதா பிராட்டியா, நீ ஸ்ரீராமனுடைய தர்மபத்னி சீதா பிராட்டியா இருந்தால் அடியனுடைய அஞ்சலிகளை ஏத்துக்கணும். அடியன் அங்கிருந்துதான் வந்திருக்கேன், ராமதூதனாக ராமதாசனாக சுக்ரீவனுடைய தூதனா வந்திருக்கேன் அப்படிங்கிற தாசோகம் அப்படிங்கிற தாசபாவங்கிறதே சீதாதேவி பார்த்தப்பறதா அவருக்கு புரியுறதான். முதல்ல தூதன் நினைச்சிட்டு இருந்தவர் தாசகான்னு மாத்திட்டு தூதன் தான் வேலை காரணம் செய்கிறேன் அப்படின்னு அடிப்பா எனக்கு தெரிஞ்சு போச்சுங்கிறதே கிடையாது. அதுக்கப்புறம் தான் சீதாதேவி பதில் சொல்றார், ஸ்துஷா தசரசியாகம் அப்படின்னு பதில் சொல்றார். அந்த மாதிரி ரீதியில மகான்கள் கிட்ட விஞ்ஞாபனம் பண்ணும்போது நம்மளுடைய பிரபாவத்தையோ நம்மளுடைய ஞானத்தையோ இதை முன்னிட்டு போகக்கூடாது. நம்முடைய அஜ்ஞானத்தை முன்னிட்டு போறோம். சரணாகதிக்கே அப்படிதான், சரணாகதிக்கே ஒண்ணும் தெரியாதுங்கிறதானே. விபீஷன் என்ன சொல்றான்னா, அனுஜோ ராவண சியாகங்கிறான், நான் ராவணனுடைய தம்பி வந்திருக்கேன் அப்படிங்கிறான். நான் ராவணங்கிட்ட சண்டை போட்டு ராவணங்கிட்ட எத்தனையோ எடுத்து சொன்னேன், ராவணங்கிட்ட சண்டை போட்டேன், ஸ்ரீராமன் மகா பராக்கிரமசாலி அவரோட யுத்தம் பண்ண வேண்டாம்னு சொன்னேன், நான் எத்தனை சொன்னாலும் கேட்கல ராவணன், அவன் கெட்டு போறா எப்படியானா போயிட்டு போட்டோம், உங்களை பத்தி எனக்கு தான் நன்னா தெரியும், நான் பரம பக்தனா உங்ககிட்ட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லல. என்ன சொல்றான்னா, அனுஜோ ராவணசியாகம், நான் ராவணனுடைய தம்பி வந்திருக்கேன், தேனச்சாபி அவமானிதா, அந்த ராவணனுடைய கோஷ்டிக்கும் ஆக முடியாதபடி அவனும் என்னை அவமானப்படுத்தி அனுப்புறபடி ஒன்னுத்துக்கும் லாயக்கில்லாத உதவாக்கரை வந்திருக்கேன் அப்படிங்கிற ராவணன் கிட்ட சொல்லி சொல்லி சொல்லி திருத்தி உம்மோடு சேர்த்து வைக்கிற துப்புள்ளாதவன், ராவணன் கூடியே இத்தன்னால் இருந்தவன், முதல்லயே ராவணன் விட்டு வர தெரியாதவன் அப்படின்னு தன்னுடைய தோஷங்களை எல்லாம் எடுத்து சொல்லிட்டு தான் வர ராமன் கிட்ட. அதனால ஸ்வயம் பிரபாவங்கிறது கூட சுவாமி தேசிகன் சாதிக்கிற சொல்லக்கூடாததில் முக்கியமானது ஆத்மோத்கர்ஷம், சொல்ல வேண்டியவற்றில் முக்கியமானது துவயமந்திரம் அப்படிங்கிற, எப்போதும் சொல்ல வேண்டியதில் முக்கியமானது துவயமந்திரம், எப்பவுமே சொல்லக்கூடாது எது அப்படின்னு கேட்டா தன்னை பத்தியான ஒரு பெருமை தற்பெருமை அடிச்சுக்க கூடாதுங்கிற. இப்போ இப்ப சொல்ல வந்த விஷயம் என்னன்னு கேட்டா, மகான்கள் கிட்ட பேச வேண்டிய கிரமம் இருக்கு, அது மாதிரி பகவான் கிட்ட பேச வேண்டிய கிரமம் இருக்கு. எனக்கு இத்த கூட அத்த கூட அப்படி இப்படின்னா பெருமாளுக்கு அழுத்து போயிடும் அப்படி. அப்போ என் மன்யசே மமஹிதம் ததுபாததி தாஹா, தேசிய நடகா சொல்ற, எனக்கு எது நல்லதுன்னு தெரியலப்பா, எது கெட்டதுன்னு தெரியல, அவிதித நிஜயோக க்ஷேமம் ஆத்மான திஜ்யம், எனக்கு யோகம் எது, எனக்கு க்ஷேமம் எது, எனக்கு நல்லது எது, எனக்கு கெட்டது எது, எனக்கு எதுவுமே தெரியாது. நானே ஏதாவது நல்லதுன்னு கேட்டா கடைசியில் அது எனக்கே பாதகமா இருக்கு. அப்ப எனக்கு நல்லது நீ எதை நினைக்கிறியோ அதை செய்யுங்கிற பெருமாள் கிட்ட, என் மன்னிசே மமஹிதம், அதை நீயே எனக்கு செய் அப்படிங்கிற அந்த மாதிரி விஞ்ஞாபனம் பண்ணணும். இப்போ கண்ணன் திருவடியில பிரார்த்திச்சாள், சுப்பிரபாதம் பாடினால், கண்ணன் எழுந்தா, உன்னுடைய திருக்கண்களாலே கடாட்சித்தருள வேணும்னா கடாட்சித்தா, இங்க இருந்தா போறாது, திருவோலோகத்துல இருந்து கேட்டருளணும் அப்படின்னா உடனே திருவோலோகத்துக்கு வந்துட்டான், அங்கவே பல்லாண்டு பாடினாள். கண்ணன் என்ன வேணும் அப்படின்னு கேட்டானா, கண்ணன் அப்படி பல்லாண்டு பாடினோடனே எங்களுக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லக்கூடாதா, அப்படி என் ஒரு விஷயத்த பிரார்த்திச்சுன்னு வந்திருக்கேன்னு பிரார்த்தனை. முதல்ல பூர்வ பீட்டிக்கு திருவாள்கிட்ட பேசும்போது, அப்படி எனக்கு ரொம்ப நாளா ஒரு சம்சயம் இருக்கு, இது சுவாமி கிட்டதான் கேட்கணும்னு ஆசையா இருக்கு, தேவர் திருத்தருள் வேணும், அடி எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கறது முறையை தவிர, திடீர்னு அவனு கேட்க பதில் சொல்லு பார்ப்போம் அப்படின்னு ஒரு கேள்வி மாதிரி கேட்க முடியாது. தத்தித்தி பிரணிபாத்தேனா பரிப்பிரஸ்னேனா சேவையா அப்படின்னு கொள்ளும், அதான் கிரமம் அப்படிங்கிறது. மாதிரி பெருமாள் கிட்டே பட்டு ஒரு விஷயத்தை எடுத்து போட்டு எனக்கு இதை கொடு அதை கொடு அப்படின்னு கேட்காமல், உன்னை அரித்து வந்தோம், உன்ன ஒரு விஷயம் பிரார்த்திச்சுன்னு வந்திருக்கோம் அப்படின்னு பீட்டிகையோட ஆரம்பிக்கணும். பல்லாண்டெல்லாம் பாடிட்டு உன்னை ஒரு விஷயம் பிரார்த்திக்கணும் வந்திருக்கோம், நீ அனுகிரகம் பண்ணையானால் ரொம்ப நல்லது அப்படின்னா என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா அது அடுத்த பாட்டுல வரும். அப்ப அந்த அணுகுமுறைக்காக இந்த பாட்டு, உன்ன ஒரு விஷயம் பிரார்த்திச்சுன்னு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு பாட்டு, உன்னை அரித்து வந்தோம், வரை தருதியாகி எங்களுக்கு அனுகிரகம் பண்ணால் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தேர்ந்து மகிழ்ந்து, நாங்க வருத்தம் எல்லாம் போய் சந்தோஷப்படுவோம், நீ அனுகிரகம் பண்ணியாளா, ஆனா ஒரு விஷயம் பிரார்த்திச்சுட்டு வந்திருக்கோம், என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா கண்ணன், அது அடுத்த பாட்டுல இருக்கு இந்த கிரமம். அப்போ கண்ணன் கிட்ட கண்ணனை கூட்டு உன்ன ஒரு விஷயம் பிரார்த்திச்சுட்டு வந்திருக்கோம் அப்படின்னும் போது, கண்ணனை முதல்ல ஸ்தோத்திரம் பண்ணதான் முதல்ல இருக்கு. எப்படிப்பட்ட கண்ணன்னா, ஒருத்தி மகனாய் பிறந்து அப்படின்னு ஆரம்பிக்கும் இந்த பாட்டு. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர, தருக்கினாயி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து, கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே, உன்னை அரித்தித்து வந்தோம் பறை தருதியாகில், திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேனோ ரிம்பாவாய் அப்படின்னு அழகா இருக்கு பாசுரம். கண்ணனை சொல்லும் போது முதல் அஞ்சு வரி இருக்கு. ஒருத்தி மகனாய் பிறந்து, ஒருத்திக்கு மகனா பிறந்தான், ஒருத்திக்கு மகனா வளர்றான், தேவகிக்கு மகனா பிறந்து யசோதைக்கு மகனாக வளர்றான். கடவுளுடைய பிரபாவமே அதுதான், யாருக்கும் இல்லாத ஒரு பிரபாவம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில், ஒரே ராத்திரியில வேறொருத்தி கிட்ட போய் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர, தரிக்கிலானாகி குளிச்சு வளர்றான், ஆனா இது பொருட்கள கம்சனுக்கு, அவன் வளர்றானேங்கிறது பொருட்களையா, பலர்ந்தா வளர்ந்துட்டு விட்டோமே உனக்கு என்ன, ஆனா தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த, அவனே இவனுக்கு ஏதாவது தீங்கு பண்ணணும் அப்படின்னா அவன் நினைத்த ஒரு கருத்து, அதை பிழைப்பித்து அதை பொய்யாக்கி, கம்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே, கம்சனுடைய வயத்துல நெருப்பா நிக்கிறானாம் கண்ணன், அவனுக்கு ஆகாரம் கூட பிடிக்க முடியாத நிக்கிறான். அப்படிப்பட்ட கண்ணனே உன்னை அறுத்தித்து வந்தோம் அப்படிங்கிற கண்ணனுடைய வைபவத்தை அழகா சொல்ற பாட்டு. பிறந்து மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் பிறந்து வளர ஒளித்து வளர, மகனாய் ஒளித்து வளர, ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர, ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர, இத்தனையும் சொல்லணும். இத்தனையும் சொல்லி தரிக்கீழனாகி ஒரு ஒரு பதத்திலையும் அர்த்தம் வச்சிருக்காங்க. பிறந்துங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு ஒன்னு ஒண்ணுலயும் அர்த்தம். பிறந்தேனா என்ன கேட்டா, சர்வேஸ்வரனா இருக்கக்கூடியவன் வந்து பிறந்தானே, இங்க இந்த கர்ம பூமியில நாம பிறக்கிறோம்னா கர்மாதீனமா பிறக்கிறோம், ஆனா அவன் போய் வந்து பிறக்கிறானே அப்படிங்கறதுக்காக பிறந்து அப்படிங்கிற பிறந்தவாரும் அப்படின்னு நம்மாழ்வார் சொன்ன மாதிரி, பிறந்தவாரும் வளர்ந்தவாரும் அப்படின்னு கண்ணன் பெருமையை சொல்லும் போது, பிறந்தவாரும் போதே மோகிச்சுட்டார், ஆறு மாசம் மோகித்து கிடந்தார், ஏன் வந்து பிறக்கணும் நல்லா பார்க்கணும், அழுக்கு மானிட ஜாதியில் தான் பிறந்துங்கிற இந்த மனுஷ ஜென்மமே அழுக்கான், இது தேவர்கள் யாரும் இங்க வந்து பிறக்கிறது கிடையாது, இந்திரனோ சந்திரனோ யமனோ குபேரனோ யாராவது இங்க வந்து அவதாரம் பண்ணாலும் ஒரு கதையும் கிடையாது, பச்சிச்சின்னு ஆவலாம். இதை பார்த்து இந்த மனுஷ ரூபத்தையோ இந்த பூலோகத்தையோ மதிக்கிறதே கிடையாது, அவலாம் ஆனா பகவான் தான் திருப்பி திருப்பி வந்து அவதாரம் எடுக்கிற, எத்தனை விதமா உண்டோ அத்தனை விதமா அவதாரம் எடுக்கிற, பல கல்பங்கள்ல அவதாரம் எடுக்கிற. அது கருணையினாலே நாம நாம மனுஷனா வந்து பிறந்து படாதுபாடு படுறோம்னா அது கர்மத்தினாலே. பகவான் வந்து பிறக்கிறார் அப்படின்னா அது கருணையினால. நாம படுற பாட்டெல்லாம் அவரும் படுறாராம், நாட்டில் பிறந்து படாதன பட்டுங்கிற மனுஷன் படாத கஷ்டம் கூட ராமன் பட்டிருக்கார். ராஜ்யாத்ரம்சஹ வனேவாசஹ சீதா நஷ்டா ஹதோ த்விஜஹ, எத்தனை கஷ்டம், ராஜ்யம் இல்லைனாச்சு, காட்டுக்கு போகணும்னாச்சு, சீதா தேவி அபகரிச்சுன்னு போயிட்டான், கூட இருந்த ஜடாயு அவனுக்கு மரணம் அப்படின்னு ஒரு வரிசைய கஷ்டமாவே வந்துட்டு படாத பட்டு, மனுஷர் கூட படாத கஷ்டங்கள்லாம் தான் பட்டு இருந்தான் பெருமான். பிறந்து படாதனப்பட்டு, நாட்டில் பிறந்து படாதனப்பட்டு, ஏன்னா மனுஷர்காய் நமக்காக, அதெல்லாம் அந்த பிறந்ததே நமக்காக அப்படின்னு அனுபவிக்கிறதுக்காக பிறந்து அப்படிங்கிறார். ஏன்னா பெருமாள் பிறந்துன்னே சொல்லக்கூடாதான், ஆழ்வாராவது பிறந்தவாருங்கிறார். கர்மவசியர் படம் பாட்டை எல்லாம் கிருபாவசியராய்ப்பட்டு அப்படிங்கிறார். நாங்களா கர்மாதீனமா படுறோம்பா, நீயே இத்திர விடாது பாடுபடுற அப்படின்னா கிருபையினால கருணையினால நமக்காக வந்து பிறக்க. மகரிஷிகள்லாம் பிறந்துன்னே சொல்ல மாட்டான், பகவான் ஆவிர்பவித்தான் அப்படின்னா சொல்ல, பிறந்துன்னு சொல்ல முடியாது. அவனை அவன் அவதாரம் பண்றான், அவன் ஆவிர்பாவம் பண்றான். எப்படி நிசிம்மா அவதாரத்துல தூண்ல இருந்து ஆவிர்பாவம் பண்ணானோ அந்த மாதிரிதான் தேவகிக்கு பிறந்தான்ங்கிறதும் அப்படிதாங்கிற. தேவகி பூர்வ சஞ்சாயாம் ஆவிர்பூதம் மகாத்மனா, நம்ம மாதிரி பிறந்தான் நினைச்சிடக்கூடாது. நமக்கு கர்ப்பவாசத்துல எத்தனை கஷ்டமோ அத்தனை கஷ்டத்தை அனுபவிச்சு, நமக்கு கர்ப்பவாசத்துல இருந்து பிரசவத்துல எத்தனை துக்கமோ காத்து பிடிச்சு தள்ள கீழே வந்து விழ ஓன்னு அழானு எத்தனை கஷ்டமோ அத்தனை கஷ்டத்தை அனுபவிச்சு அப்படின்னா நினைக்க கூடாதான். இதெல்லாம் ஒண்ணு கிடையாது, கஷ்டமே கிடையாது, துக்கித்துவமே கிடையாது. என்ன கேட்டா ஆவிர்பூதம் தூண்ல இருந்து வந்த மாதிரிதான் இங்கேயும் வந்திருக்கான். அதனால மகரிஷிகள்லாம் பிறந்துன்னு சொல்ல மாட்டான், ஆவிர்பவித்தான் அப்படின்னு சொல்லுவான். ராம அவதாரத்திலும் அப்படிதான் சொல்ற, கிருஷ்ண அவதாரத்திலும் அப்படிதான் சொல்ற, மகரிஷிகள் ஞானிகள் இப்படி சொல்ற. ஆனா ஆழ்வார்கள் என்ன பண்றான்னா பிறந்துங்கிற பல இடத்துல சொல்ற, பிறந்தவாரும் அப்படிங்கிற. வேண்டி தேவர் இறக்க வந்து பிறந்ததும் இங்கு இருள் வாய் புண்டு அன்று அன்னை புலம்ப போய் அங்கோர் ஆய்குலம் புக்கதும். வேண்டி தேவர் இறக்க வந்து பிறந்ததும் அப்படிங்கிற, வந்து பிறந்தானே தேவர்கள்லாம் யாசனம் பண்ணாலாம், பூபார தீர்க்கறதுக்கு பிறக்கணும் அப்படின்னா உடனே பிறந்துட்டான். அடியே காத்துருக்கானா, காத்துட்டு செய்யறானா, தேவர் இறக்க வேண்டி பிறந்ததும் அர்த்தம். தேவர் இறக்க வேண்டி ஏதோ தனக்கு ஒரு பெரிய காரியம் நடக்கிற மாதிரி, அதாவது சில பேர்கிட்ட நம்ம ததியாராதனைக்கு பிரார்த்திக்கும் போது அடியவங்களகத்துல நாளைக்கு ததியாராதனை நடக்கிறது, காத்தாலும் ஒரு 11 மணி ஆகும், அதுல தேவர் அவசியம் எழுந்தருளி அடியவங்களை அனுகிரகிக்கணும், தேவருடைய அனுகிரகம் தான் எங்களுக்கு உத்தேசியம், தேவர் ஏழி ததியாராதனை சிறப்பித்து தரணும் அப்படின்லாம் பிரார்த்திச்சா வருவார். அவர் கஷ்டப்பட்டு பிரார்த்திக்கணும் அவர்கிட்ட, தேவர் இதுக்காக சுத்தமா பண்றேன், பெருமாள் திருவாராதனம் 10:30 நடக்க போறது, இது எல்லாத்தையும் சொன்னாதான் அவர் வருவார். இன்னும் சில பேர் இருக்கா ததியாராதனம் அப்படின்னு சொன்னா போறோம், அடுத்த கட்சம் அவாத் வாசல் இவனே நிற்பார். அந்த மாதிரி பெருமாள் கிட்ட அவர் அவதாரம்னு ஆரம்பிச்சா போடுவான், உடனே அவதாரம் எடுத்துருவான். அத்தனை ஆசை எதுக்கு என்னங்கிறதெல்லாம் இருக்கட்டும், பூமியில வந்து அவதாரம் பிறக்கிறதுக்கு அத்தனை ஆசையோட வந்து அவதாரம் பண்றான்னா, ஏன்னா நமக்கா நம்ம இருக்கிற இடத்துல தான் வரும் அப்படிங்கிறதுக்கா. மற்ற தேவர்கள்லாம் ஏன் வரலன்னா அவளுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. பகவானே இங்க திருப்பி திருப்பி அவதாரம் பண்றான் அப்படின்னா அவனுக்கும் நமக்கும் சம்பந்தம் இருக்கு, நம்மளாம் அவனுடைய குழந்தைகள் ஆடபடினால கிணற்றிலே விழுந்த குழந்தையை தூக்கி எடுக்கும் பிதாவை போலேங்கிற, கிணற்றிலே விழுந்த குழந்தைய பிதாவானவர் அப்படி தூக்கி எடுத்து வைக்கிற மாதிரி சம்சாரத்தில் இருக்கிற நம்மள நமக்கு பிதாவா இருக்கக்கூடிய பகவான் தூக்கி எடுத்து வைக்கிறாராம், அதுக்காக வந்து பிறந்தான். அப்ப கருணையினாலே வந்து பிறந்தான் அப்படின்னு அந்த கருணையை சொல்லணும் அப்படின்னா பிறந்தவாரும் அப்படின்னு தான் சொல்லணும். தத்துவத்தை சொல்லணும் அப்படின்னா ஆவிர் பவிச்சான் அப்படின்னு சொல்லணும். ஆழ்வார்கள்லாம் கருணையில ஊறி நிக்கிற அப்படின்னால அவன் நமக்காக வந்து பிறந்தானேன்னு இவா கஷ்டப்படுறா, இத்தனை கஷ்டப்பட்டு வந்து பிறந்தானே, கர்ப்பவாசம் பண்ணிருக்கான், கர்ப்பவாசம் துக்கமா துக்கம் இல்லையாங்கிறது இருக்கட்டும், அவன் ஏன் கர்ப்பவாசம் பண்ணான், ஏன் தேவகியனுடைய கர்ப்பத்துல 10 மாசம் இருந்திருக்கானே, ஏன் கௌசேயனுடைய கர்ப்பத்துல 12 மாசம் இருந்தானே, ஏன் அப்படின்னா நமக்காக. அப்ப கர்ப்பவாசம் பண்ணி பிறந்தவனை போய் ஆயுள் பவிச்சான் எப்படி சொல்றது? நமக்காக. அப்ப நமக்காக பிறந்தான் தானே சொல்லணும். ஆனால் தான் பிறந்த வாரம் அப்படிங்கிறார் ஆழ்வார். ஆண்டாலும் பிறந்து அப்படிங்கிறார், ஒருத்தி மகனாய் பிறந்துங்கிறார். ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்திக்கு மகனா வளர்ந்திருக்கான். இந்த ஒருத்தினா தேவகி, அந்த ஒருத்தினா யசோதை. ஒருத்தி ஒருத்தின்னு சொல்லுவானே காரணம்னா இவர்கள் ஒருத்தி தான். அதாவது தேவகிக்கு மாதிரி யாரும் கிடையாது. ஒரு குழந்தை பிறந்தா யாருக்கு பிறந்ததுனா ஒருத்திக்கு பிறந்ததுன்னா ஒரு குழந்தை ஒருத்திக்கு தானே பிறக்கும், ரெண்டு பேருக்கா பிறக்கும். அப்ப எதுக்கு ஒருத்தின்னு சொல்லுவானே அப்படின்னா, லோகத்திலேயே இவள் ஒருத்தி தான் இந்த மாதிரி குழந்தை பெற்றவர், வேற யாருமே கிடையாது. இவளுக்கு சமம் யாரும் கிடையாது. ஞானத்து புத்திரனை பெற்ற நங்கைமீர் நானே மற்றாரும் இல்லை அப்படிங்கிறார் யசோதை பிராட்டி. இந்த மாதிரி பிள்ளையை பெற்ற அம்மா நான் ஒருத்தி தான், வேற யாரும் இருக்க முடியாதுங்கிறார். சீலை குதம்பை ஒரு காது, ஒரு காது தென்னில மேல் தோன்றிப்பூம், காலி பின்னே வருகின்ற கடல் வண்ணன் வேடத்தை வந்து காணீர். இந்திரன் போல வரானா கண்ணன் மாடு மேய்ச்சின்னு வர அழக பார்த்து பாடுற பாட்டு. நான் இப்படிப்பட்ட ஒரு அழகான பிள்ளை யாருக்கு இருக்கும்? எத்தனை அழகா வருது பாருங்க குழந்தை. என்ன பண்ணிட்டு வருது அப்படின்னா, நல்லா படிச்சு பாஸ் பண்ணி பட்டம் வாங்கி பதவி எல்லாம் வாங்கி டை எல்லாம் போட்டு ஷூட் கோட் போட்டு வருதுனா இல்ல, மாடு மேய்ச்சிட்டு வருது. மாடு மேய்ச்சிட்டு வர குழந்தை, அதை பார்த்து அத்தனை பெருமை. ஏன்னா இந்திரன் போலே வரும் ஆயர் பிள்ளைங்கிற அம்மாவுக்கு அது பெருமை. அந்த குளத்துல அது பெருமை வாழ்க்கு, எந்த குளத்திலுமே இதுக்கு ஒரு பெருமை உண்டு. மாடு மேய்க்கட்டா பால் ஏழு. அப்போ இவள் ஒருத்தி, யசோதை ஒருத்தினா அவளுக்கு சமம் யாரும் கிடையாது. ஏன்னா பகவான் தானே வந்து அவதாரம் பண்ணி சங்கசக்கர கதாபாணி அணிந்து அவளுக்கு ஒரு சேவையை கொடுத்தான் அப்படின்னா அவளுக்கு சமம் யாரும் கிடையாது. யாரு? தேவகி. யசோதைக்கு சமம் யாரும் கிடையாது. ஏன்னா கண்ணன் தானே வளர்ந்திருந்து யசோதை கிட்ட தானே வந்து அழகா வளர்ந்து மொத்த லீலையும் யசோதைக்கு காமிச்சிருக்கான்னா இவளுக்கு சமம் யாரும் கிடையாது. அதனால இவளும் ஒருத்தி தான், அவளும் ஒருத்தி தான், ரெண்டாவது யாரும் கிடையாதுன்னு அர்த்தம். அப்படி ஒருத்திக்கு மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒரே ராத்திரி, அதாவது தேவகி ஒருத்தி, யசோதை ஒருத்தி, அந்த ராத்திரியும் ஒரு இரவான், அதுவும் ஒண்ணு. ஏன்னா அதுக்கு சமமும் எதுவும் கிடையாது. கண்ணன் அவதாரம் பண்ண அந்த ஒரே ராத்திரியில இத்தனை காரியமும் நடந்திருக்கு. ஒரே ராத்திரியில இங்க அவதாரம் பண்ணி அந்த இடத்துல போற வரைக்கும் மொத்தம் 100 நாள் கிடையாது. அந்த ராத்திரிக்குள்ளே எல்லாம் நடந்திருக்கு. அதுக்கு சமமான ராத்திரியும் கிடையாதாம். அந்த ராத்திரியை வர்ணிச்சிருக்கார் சுவாமி தேசிகன், அந்த சந்திரனை வர்ணிச்சிருக்கார், அந்த ராத்திரியை வர்ணிச்சிருக்கார். கால பரமசோபனஹா அப்படின்னு பாகவதத்தில் வரும். ஆச்சரியமான காலம் அது, இல்லை பகவான் அவதாரம் பண்ற காலம். அது மாத்திரம் இல்ல, நாமெல்லாம் இன்னைக்கும் இன்னைக்கும் கொண்டாடிட்டு இருக்கிற காலம். அந்த ஒரு ராத்திரி இருக்கோ இல்லையோ, என்னைக்காவது ராத்திரி ஆராதனை பண்றோமோ? ஆனால் கிருஷ்ணாஷ்டமி இன்னைக்கு மாத்திரம் ராத்திரி கண்ணு முடிச்சு வெண்ணெய் தயிர் பட்சணங்கள் எல்லாத்தையும் வச்சு பெருமாளுக்கு திருவாராதனை நடக்குது. அந்த ராத்திரிக்கு அத்தனை பெருமை இருக்கு. பகவானை நம்மளோட சேர்த்து வச்ச ராத்திரியா அது. கண்ணனை அவதாரம் பண்ண வச்சு கண்ணனையும் நம்மையும் சேர்த்து வச்ச ஒரு ராத்திரி, அந்த ராத்திரிக்கு பெருமை, அந்த அஷ்டமி திதிக்கு பெருமை, அந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு பெருமை, கண்ணன் பிறந்த அந்த மதுரை தேசத்துக்கு பெருமை, கண்ணன் பிறந்த அந்த ஆயர் குலத்துக்கு பெருமை, வசுதேவனுக்கு பெருமை, நந்தகோபனுக்கு பெருமை, மொத்தத்துக்கு பெருமை தேடி கொடுத்துருக்கான் கண்ணன். அற்புதமானவன். ஆனால்தான் ஒருத்தி ஒருத்தின்னு சொன்ன மாதிரி ஓர் இரவு அப்படின்னா தேவகிக்கு எத்தனை பெருமையோ யசோதைக்கு எத்தனை பெருமையோ அத்தனை பெருமை அந்த ராத்திரிக்கும் இருக்கு, அந்த அஷ்டமிக்கும் இருக்கு. தேசிகன் சொல்ற அஷ்டமி அப்படிங்கிறது ரொம்ப உத்தமமா எடுத்துங்கிற. இந்த அஷ்டமி திதி இருக்கு, அதை எல்லாரும் மோசம் நினைச்சுட்டு இருந்தாலும், ஏன்னா ஜோதிஷ சாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்கா அஷ்டமி திதியில நல்ல காரியங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு. அஷ்டமி திதியில பிரயாணம் தவிர்க்கணும், அஷ்டமி திதியில கல்யாணங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. அஷ்டமிக்கு ஒரே கஷ்டமாயிடுச்சு, அஷ்டமி கஷ்டமி ஆயிடுச்சு. என்ன அப்படின்னு கேட்டா, அஷ்டமி சொல்றதான் நான் என்னமோ நல்லவளாதான் இருக்கேன், நான் நடுநிலைமை தவறாம இருக்கேன், எனக்கு போய் ஏன் இப்படி ஒரு கஷ்டம் வந்தது, என்ன எல்லாரும் இகழறா இகழும்படி பண்ணிட்டாரு அப்படின்னு பெருமாள் கிட்ட போச்சான். பெருமாள் என்ன கேட்டார், சுக்லபக்ஷத்துல சந்திரன் வளர்ந்துட்டே இருப்பான், கிருஷ்ணபக்ஷத்துல சந்திரன் குறைஞ்சுட்டே இருப்பான், அப்போ சுக்லபக்ஷத்துல பிரதமை அப்படின்னாலும் கிருஷ்ணபக்ஷத்துல பிரதமைனாலும் வித்தியாசம் உண்டு. பிரதமை தித்திய திதி எல்லாம் எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், சுக்லபக்ஷங்கிறது அமாவாசை ஆனப்புறம் அந்த பிரதமையில சந்திரன் கொஞ்சமா தெரிவான், தித்தியில இன்னும் கொஞ்சம் அதிகம் தெரிவான், திருத்தியில இன்னும் கொஞ்சம் அதிகம், இப்படி வளர்ந்துட்டே இருப்பான். பிரதமையில ரொம்ப கொஞ்சமா இருக்கும். ஆனா கிருஷ்ணபக்ஷத்துல அப்படி கிடையாது, கிருஷ்ணபக்ஷத்துல சந்திரன் நிறைய இருப்பான், அடுத்து தித்தியில இன்னும் குறையும், அது வளர்ந்துட்டே இருக்கும் குறைஞ்சுட்டே இருக்கும். அப்போ பிரதமா தித்தியா திருத்தியா இந்த தித்தியெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா சுக்லபக்ஷத்துல வேற மாதிரி இருக்கும், கிருஷ்ணபக்ஷத்துல வேற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த அஷ்டமி மாத்திரம் எடுத்து பார்த்தா தெரியும், இரண்டு பட்சத்திலையும் சரியா இருக்கும், ஏன்னா நடுவுல இருக்கு அஷ்டமிங்கிறது. ஆனால் சுக்லபக்ஷத்திலையும் பாதி சந்திரன் இருக்கான், கிருஷ்ணபக்ஷத்திலையும் பாதி சந்திரன் இருக்கான். அதனால தான் அஷ்டமி கேட்கறது, நான் நடுநிலைமை தவறாமல் நேர்மையா இருக்கேன் ரெண்டு பட்சத்திலையும், எனக்கு போய் இப்படி ஒரு கதி வந்திருக்கேன், என்னை போய் கட்ட வாங்குறேன், நான் ரொம்ப நல்லவர், என்னை எப்படி கட்டவான்னு சொல்லலாம்னா பகவான் சொன்னார் கவலைப்படாத, திதிகள்லயே உனக்கு சமம் யாரும் கிடையாதுங்கிறவரும் உன்னை பண்ணிடுறேன்னுட்டார் அஷ்டமி கிட்ட. அதனால்தான் அஷ்டமியில வந்து ஆவிர்வாவம் பண்ண. இன்னைக்கு கூட லௌகிகால்கிட்ட பிரதமா தித்தியான் திதியை கேட்டு பாருங்க தெரியாது, ஆனா அஷ்டமின்னு சொல்லுங்க பட்டு முறையே கோகுலாஷ்டமின்னு வாங்க, கிருஷ்ணாஷ்டமி அப்படின்னு அஷ்டமி திதி மாத்திரம் எல்லாருக்குமே தெரியும். அஷ்டமி திதியில தான் விசேஷமா திருவாராதனா நடக்கிறது. அப்போ அஷ்டமி திதிய முதல் திதி ஆக்கிட்டான் தேசிகர், முதல் திதி ஆக்கிட்டான் கண்ணன் அப்படிங்கிறது மாதிரி எல்லாத்துக்கும் பெருமை சேர்த்தவன், தேவகிக்கு பெருமை சேர்த்தவன், யசோதைக்கு பெருமை சேர்த்தவன், அந்த ராத்திரிக்கும் பெருமை சேர்த்திருக்கான், இருட்டுனாலே பெருமை. அழகா நாச்சியாரே சொல்ற, கஞ்சன் வலை வைத்த அன்று காரிருள் எல்லில் பிழைத்து நெஞ்சு துக்கம் செய்ய போந்தாய். கம்சன் வலை வச்சாராம் கிருஷ்ணனை பிடிக்கிறதுக்காக, அப்போ ராத்திரியோட ராத்திரியா தப்பிச்சுன்னு வந்தவன் ஆச்சே நீங்கிற ஆண்டாய் வேடிக்கையா சொல்ற. கண்ணன் ராத்திரியோட தப்பிச்சுன்னு வந்ததுக்கு காரணமே அந்த இருட்டு தானா, ராத்திரி தான், இருட்டுல கண்ணன் தெரிய மாட்டான், இவனே கருப்பாச்சா, இருட்டும் கருப்பா இருக்கா, இருளன்ன மாமேனி அப்படிங்கிறார் ஆழ்வார். இருட்டு போலயே ஒரு ரூபம் எடுத்து வந்திருக்கான், இருட்டே ஒரு ரூபம் எடுத்து வந்த மாதிரி இருக்கானா கண்ணன். இருள் விரிஜோதி பெருமான் உரையும் எரிகடனே அப்படிங்கிறார். அதனால இருட்டே ஒரு ஜோதி பெருமானா வந்த மாதிரி இருக்கானா கண்ணன். அப்படி இருக்கச்சா இருட்டலுமே எப்படி தெரியவான், இவனேதான் இருட்டு மாதிரி இருக்கானே. அதனால ராத்திரியே அவன் கண்ணுக்கு தெரியாமல் இருக்க அப்படின்னால நீ தப்பிச்சிருந்த இல்லாத்தான் உன்னால எப்படி வர முடியுங்கிறா ஆண்டாள். அவனுடைய ரூபத்தை பரிகாசம் பண்ற அந்த ரீதியில, அப்ப இருட்டுதான் நமக்கு உத்தேசம், கண்ணனையும் நம்மையும் சேர்த்து வச்சது அந்த இரவு, அதான் ஓரிரவு. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர, அந்த இடத்துல வளரான் ஆனா ஒளிஞ்சு வளர வேண்டியிருக்கு. இவன் பிறந்தது ஒரு கஷ்டம்னா வளர்ந்தது அதோட கஷ்டம். பிறந்தது யாருக்கும் தெரியாமல் சிறைச்சாலையில ராத்திரி வேளையில அர்த்தராத்திரியில வந்து பிறந்திருக்கான். வளர்ந்தது என்னன்னு கேட்டா கம்சனுக்கு தெரிஞ்சிட போறதே அப்படிங்கிறதுக்காக தன் பிரபாவத்தை எல்லாம் சுருக்கிண்டு அவன் பாட்டுக்கு தான் வளர்றேங்கிறதே வெளியில தெரிய முடியாதபடி வளர்றான். இவனுக்கு நாமகரணம் பண்றதுக்கு, குழந்தைக்கு பெயர் வைக்கிறதுக்கு கர்கர்ண மகரிஷி வர, அவர் கூட வெளியில யாத்தையும் சொல்லாதாங்கிறார். இந்த குழந்தைக்கு நான் பேர் வைக்கிறேன் யாத்தையும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிற, ஏன்னா கம்சனுக்கு தெரிஞ்சிட போறது கர்கர் வந்தாருனாலே இவனே அங்க போனார்னுவான். வேண்டாம், வெளியில் தெரியாம பேர் வைக்கிற கிருஷ்ணன் பேர் வச்சோட அவரா, அந்த கிருஷ்ணன் தான் கண்ணன் சொல்லிட்டு இருக்கும். அப்போ ஒளித்து வளர தன் பிரபாவத்தை எல்லாம் சுருக்கிண்டு ஏதோ ஆயர் குளத்துல சின்ன குழந்தை மாதிரி வளர்ந்துட்டு இருக்கான். அந்த குழந்தைய கடைசியில கம்சனே ரொம்ப வருஷம் வீழ்ச்சியா கண்டுபிடிச்சு அந்த குழந்தைய கூட்டுன்னு வாங்குறான். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தரிக்கிலனாகி, இது பொருட்களையாம் கம்சனுக்கு. இவன் வளர்றான்னா வளர்த்துமே என்னப்போ கம்சனுக்கு அது பொருட்கள், மகா பைத்தியக்காரன். இந்த அசிரீரி வாக்கு ஒண்ணு இருக்கு, கம்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்று நெடுமாலேங்கிறார். கம்சனுடைய வயத்துல நெருப்பை கொட்டியிருக்கானாம் கண்ணன், பல விதத்துல நெருப்பு கொட்டியிருக்கான். முதல்ல தேவகியினுடைய எட்டாவது குழந்தை உன்னை கொல்ல போறது, இன்னொரு அசிரீரி வாக்கு வந்தது, அஸ்யாத்வாம் அஷ்டமோ கர்ப்பா ஹந்தா. இத கேட்டதுல இருந்து கண்ணனுக்கு வயத்துல புளிய, கம்சனுக்கு வயத்துல புளிய கரைக்கிறது. ஆனால் என்ன வேடிக்கை கேட்டா, எட்டாவது குழந்தை தானே கொல்ல போறது, அப்ப அது எட்டாவது குழந்தை பிறக்கும் போது அது சொன்னா போற முடியும், அது இதுக்கு இப்பவே சொல்லணும். எட்டாவது குழந்தை பிறந்து பிறக்கிறதுக்கு இன்னும் எத்தனையோ வருஷங்கள் இருக்கேன், அது அப்ப சொன்னா போற மூலியோ, இப்பவே ஏன் சொல்லிட்டுன்னா அவன் வயத்துல அப்பவே புலி கரைச்சிருச்சு, அவன் வயத்துல அப்பவே நெருப்பு கட்டின்னு இருக்கான், எட்டாவது குழந்தையா கொல்ல போதும் அப்படின்னு. ஹந்தாயாம் பகசே புத்த புட்டாளேங்கிறது அசிரி கரெக்டா தான் சொல்லிட்டு. ஏன்னு கேட்டா இவனாவது எட்டாவது குழந்தை தானே கொல்ல போறது, அப்ப ஏழு குழந்தை வரைக்கும் நிம்மதியா இருக்கலாம் முடியும், ஏழு குழந்தை வரைக்கும் நிம்மதியா இருக்கலாம் முடியும். இன்னும் பத்து வருஷம் கழிச்சு உங்களுக்கு கண்டம் இருக்கு அப்படின்னா அப்போ பத்து வருஷம் வரைக்கும் நிம்மதியா இருக்கலாம் முடியும். ஜோசிக்காரர் சொன்னார் இன்னும் பத்து வருஷம் கழிச்சு உங்களுக்கு கண்டம் இருக்கு அப்படின்னா அப்போ பத்து வருஷம் கண்டம் இல்லைன்னு தானே அர்த்தம், அது வரைக்கும் நிம்மதியா இருக்கலாம் முடியும். அது தெரியல அவனுக்கு, எட்டாவது குழந்தை தான் கொல்ல போறது, அப்ப ஏழு குழந்தை வரைக்கும் நிம்மதியா இருக்கலாமே அப்படின்னு இல்லாமல் அண்ணிலிருந்து ஆரம்பிச்சு டென்ஷன், எட்டாவது குழந்தை கொல்ல போறது, எட்டாவது குழந்தை கொல்ல போறது. அதான் வசுதேவர்லாம் பரிகாசம் பண்ணும்படி ஆயிடுச்சு. அப்படி முதல்லயே அவனுக்கு ஒரு பயத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எட்டாவது குழந்தையா பிறந்தப்புறம் அந்த குழந்தை எங்க பிறந்தது எங்க போச்சுன்னு தெரியல. திடீர்னு பார்த்தா ஒரு பெண் குழந்தை நிக்கிறது, அது மறுபடியும் கம்சனை பார்த்து முட்டாளே அப்படிங்கிறது. கம்சன் புரிஞ்சுண்டா, ஓ அந்த அசரீரி இது ரெண்டும் நம்மளை முட்டாள்னு சொல்றது சரியான விஷயம்னு விட்டான். என்ன கேட்டா உன்னை கொல்லக்கூடிய குழந்தை எங்கோ பிறந்து வளர்றது அப்படின்னா கம்சன் தலையில கை வச்சுட்டான். அன்னிலிருந்து ஆகாரமே இல்லை, முன்னாடி தூக்கம் போச்சு இப்ப ஆகாரமும் போச்சு, இந்த குழந்தை எங்க வளர்ந்துட்டு இருக்கோம் இப்படி சொல்லிடுத்தே இப்படி சொல்லிடுத்தேன்னு ஆகாரம் இல்லாமல் கம்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமானே. கம்சன் வயத்துல ஆகாரத்துக்கு வந்து நெருப்பு தான் இருக்கான், கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணன் கிருஷ்ணனை தான் நினைச்சிட்டு இருக்கான், குழந்தை குழந்தை குழந்தை நினைச்சிட்டு இருக்கான். எந்த குழந்தை வளருதோ எந்த குழந்தை வளருதோ எங்க வளர்ந்துட்டு இருக்கோ அப்படின்னு இதையே நினைச்சிட்டு இருக்கான். வாரிசன் மாதிரி பிரகாராதீனி ராமானி ராமத்ரஸ்தராவண ரத்ராணி சரதாஸ்தைவத்ராசம் சஞ்சனயந்திமே விருக்ஷே விருக்ஷே சபஸ்யாமி சீரகிருஷ்ணாஜினாம்பரம் கிரகீத தனுஷம் ராமம் பாசஹஸ்தமிவாந்தகம். ராமாரிச்சன் ராவணன் கிட்ட சொல்ற ஸ்லோகம், எங்க பார்த்தாலும் பயமா இருக்குப்பா, மரத்தை பார்த்தா ராமன் இருப்பானோ பயமா இருக்கு, ராமன் கிட்ட ரெண்டு தடவை அடி வாங்கிட்டு வந்துட்டேன், மரத்தை பார்த்தா ராமன் இருக்குமோ பயமா இருக்கு, மரத்தை பார்த்தாலே ராமனா காட்சி அளிக்கிறது எனக்கு அத்தனை பயம். பயத்துல மொத்தமுமே ராமமயமா பாக்குறான் மாரிச்சன் ரகாரா. அது மாத்திரம் இல்ல, ராயன் ஆரம்பிச்சாலே பயமா, ராமன் ஆரம்பிச்சாலே ராமன் சொல்ல புறானும் பயம், இவன் ராமனா எங்க வந்துட்டான் அந்த இடத்துக்கு ஓடி போகணும். ரகாராதீனி நாமானி ராமத்ரஸ்தஸ்ய ராவண ராவணன் சொன்னவன பயமா, ஏன்னா அதுலயும் ராதன் இருக்கு. ரத்னானிச்ச ரதா செய்வ ரத்னம்னு சொல்றதுக்கு ராயன் ஆரம்பிச்சா உன்னே உடம்பெல்லாம் நடுங்குறது, ரதம்னு சொல்றதுக்கு ராயன் ஆரம்பிச்சா உடம்பெல்லாம் நடுங்குறது அத்தனை பயம். எந்த நாமத்தை சொன்னாலும் ராமநாமன் நினைக்கிறான், எந்த மரத்தை பார்த்தாலும் எந்த இதை பார்த்தாலும் மலையை பார்த்தாலும் ராமன் நினைக்கிறான் பயத்தினால் பயாத் அப்படின்னா. ஆனா இதுதான் பகவத் ராமானுஜர் எடுத்து சாதிச்சிருக்க சீபாஷ்யத்தில், அந்த மாதிரி பார்க்க கத்துக்கணும். அவன் பயத்தினால பார்த்தா அவன் பக்தினால பார்க்கணுங்கிறாங்க, எதை பார்த்தாலும் கண்ணன் சேவை இருக்கணும், எந்த பெயரை சொன்னாலும் கண்ணன் பெயரா இருக்கணும் பக்தினால், பயத்தினால மாறி சென்றுதான் மாதிரி பக்தினால இருக்கணும் அது உதாரணம் ஆக்குறாரு. அந்த மாதிரி கம்சருக்கு ஆகாரத்தை கையில எடுத்தா கூட அந்த குழந்தை ஞாபகம் தான் வருவோம், ஆகாரம் வயத்துக்குள்ள போகாதான். அப்படி கம்சன் வயிற்றில் நெருப்பா நிற்கிறார், கம்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே அப்படிங்கிறார். நெருப்பா நிக்கிறானே தவிர நெடுமாலே அப்படின்னா எங்களுக்கு பிரேமத்தை கொடுப்போம்னு அர்த்தம், கம்சனுக்கு தான் நெருப்பா நிற்கிறான். உண்மையில யார் அப்படின்னு கேட்டா எல்லாருக்குமே பிரேமத்தை, எங்களுக்கு மாத்திரம் இல்ல, கம்சனுக்கே கூட மாலா இருக்கக்கூடிய அவன் தான் புரிஞ்சிக்கல, எப்பவுமே இந்த புரிஞ்சுக்கிறவாள் கிட்டதான் தப்பு. சீதா பிராட்டி சொல்ற ராவணன் கிட்ட பெருமாள் யாருங்கிறத புரிஞ்சுக்கோ முதல்லங்கிற விதிதா சகி தர்மஜா சரணாகத வத்சலா, பெருமாள் யாருங்கிற முதல்ல தெரிஞ்சுக்கோ சரணாகத வத்சலன், வாத்சல்யம் உள்ளவன், யார் என்ன தப்பு பண்ணாலும் அதை மன்னிக்கிற சுபாவம் உள்ளவன், அது தெரிஞ்சுக்கோ முதல்ல, தெரிஞ்சுன்னு அப்புறம் என்ன கொண்டு போய் சொல்பீங்கிற. அந்த மாதிரி ராமன் யாருன்னே புரியல ராவணனுக்கு, அதான் பெரிய ஆபத்து, யாருன்னே புரியல, அவன் ஏதோ மகாபுருஷன் தீர புருஷன் அப்படி இப்படி நினைச்சிட்டு இருக்கானே தவிர அவன் சரணாகத வத்சலன் அப்படிங்கிறது தெரியல அவனுக்கு, இத்தனை தப்பு பண்ணாலும் அவன் க்ஷணத்துல மன்னிச்சுடுவான் அப்படிங்கறது தெரியல. அது தெரிஞ்சுட்டு அப்புறம் ராமாயணம் இல்ல, அது மாதிரி கம்சனுக்கும் சில விஷயங்கள் தெரியலையா. என்ன கேட்டா கண்ணன்கிறது யார் அப்படின்னா நெடுமாலே, அவன் பிரேமமே வடிவெடுத்து வந்தவன், பக்தர்கள் கிட்ட இருக்கக்கூடிய பகவானுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்நேகம் இருக்கோ இல்லையோ அதுவே ரூபம் எடுத்து வந்தால் அதுதான் கண்ணனம். அதை புரிஞ்சுட்டா எத்தனை ஆனந்தமா கிருஷ்ணன் அனுபவிக்கலாம். அதை அனுபவிக்க தெரியல, கொடுத்து வைக்கல மாத்திரம் இல்ல, தெரியல மாத்திரம் இல்ல, அதை விபரீதமா கிரகிச்சுண்டு கண்ணனோட யுத்தம் பண்ணிடு. ஆனா உண்மையில நெடுமாலே வியாமோகம் உள்ளவன், உன்னை அறுத்தித்து வந்தோம் அப்படின்னு பிரார்த்திக்கிறான். இந்த பாசுரத்துல ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் வளர்ந்து அப்படிங்கிறது ரொம்ப ரசமான விஷயம். ஒருத்திக்கு பிறப்பு, ஒருத்திக்கு வளர்ப்பு, அவதார ரசம் ஒருத்திக்கு, லீலாரசம் ஒருத்திக்கு அப்படிங்கிறா. இவளுக்கு அவதார ரசமா, அவளுக்கு லீலாரசமா, அவளுக்கு எதுதோ அதுதான் கொடுக்கறானாம் கண்ணன். தேவகிக்கு என்ன அப்படின்னு கேட்டானா, அவதார ரசம், அங்க அவதாரம் பண்றான், அவ வயத்துல இருந்துதானே அவதாரம் பண்றான். தேவகி கர்ப்ப சம்பூதம் தானே, அவ வயத்துல கண்ணன் இருந்து அதுக்கப்புறம் பகவானா வந்து அவதாரம் பண்ணும்போது அவளே ஆச்சரியப்பட்டு விஸ்வம் புருஷ பரோ பவானே விபர்த்தி சோயம் மம கர்ப்பகோ பூத் அகோ நிருலோகஸ்ய விடம்பரம் மகது அப்படிங்கிற. அந்த பகவான் வந்து நிக்கிறத பார்த்த உடனே என்ன ஆச்சரியம்பா, லோகம் மொத்தமும் பிரளய காலத்துல உன்னுடைய திருவயிற்றில் இருக்கு, எல்லா உலகங்களையும் உன் திருவயிற்றில வச்சு காப்பாற்றக்கூடிய நீயா என்னுடைய வயத்துல இருந்த, இந்த பத்து மாசமா நீயா என் வயத்துல இருந்த, ஆண் என்ன பாக்கியவதி ஆனேன் அப்படின்னு பாக்குறான், தன் வயிற்றையே தொட்டு பார்த்துக்கிறான். சோ எம் மம கர்ப்பகோ பூது, நீ போய் இங்க இருக்கணுமா, எல்லாம் தான் உன் வயிற்றில் இருக்கணுமே அப்படின்னு அப்படின்னா கொண்டாடுறா. இப்படிப்பட்ட அவதார ரசம் அவளுக்கு தான் இருக்கு, கண்ணனை வயத்துல சுமந்த ரசம் அவளுக்கு தான் இருக்கு. இவளுக்கு என்ன கேட்டா லீலாரசம், உலகத்தையெல்லாம் தன் வயிற்றில் வச்சுன்னு இருக்கவனா தன் வயிற்றில் அடக்கிய தவத்தினால் அப்படிங்கிற மாதிரி தன் வயிற்றில் அடக்கி வச்சுன்னு இருக்காள் தேவகிங்கிற பெருமை இருக்கட்டும். யசோதை என்ன அப்படின்னு கேட்டா, கண்ணனுடைய வாய்க்குள்ள உலகத்தையெல்லாம் பார்க்கிறான், அவன் வாயை திறந்தானா மண்ணு சாப்பிட்டுட்டான் பலராமன். எங்களாகண்ணா மண்ணு சாப்பிட்டையா அப்படின்னா, இல்லம்மா நான் சாப்பிடலையேங்கிறான் கண்ணன். நாகம் பக்ஷிதவா நம்ப சர்மே மித்யாபிசம்சினா, எல்லாரும் பொய் சொல்றாமா, நான் மண்ணு சாப்பிட்டேன்னு பொய் சொல்றேன், நான் ஒன்னும் மண்ணு சாப்பிடலம்மா பலராமன் நான் சொல்றானேடா அப்படின்னா, அம்மா பலராமன்னா ஒரே பொய் சொல்றாம்மா அப்படிங்கிறான் கண்ணன். இங்க வாயை தர அப்படின்னா கண்ணன் வாயை திறக்கச்ச அந்த வாய்க்குள்ளே மொத்த வையகத்தையும் பார்க்கிறான். வையவேழும் கண்டாள் பிள்ளை வாயுளே, ஆண் வாயை திறந்தான சப்தலோகம் உள்ள இருக்கு, பூமியெல்லாம் அப்படியே சுத்தின் இருக்கு உள்ளுக்குள்ள வாய்க்குள்ள. அப்ப எல்லாத்தையும் பார்த்து பிரமிக்கிறார், வாயுள் வையகம் கண்டவட நல்லார் ஆயர் புத்திர நல்லன் அருந்தெய்வம் பாயசீருடை பண்புடை பாலகன் மாயன் என்று மகிழ்ந்தனரு மாதரே. இது குழந்தையா இது இல்ல தெய்வமா என்ன தெரியுதேன்னு அவள் பிரமிச்சு போகும்படி அந்த ரசத்தை அவளுக்கு கொடுக்கறான். இது தேவகிரிக்கு கிடையாது, அதான் அவதார ரசம் ஒருத்திக்கு லீலா ரசம் ஒருத்திக்கு. அவதார ரசம் என்னன்னு கேட்டானா, தேவகி கிட்ட அவதாரம் பண்ணும்போது கண்ணன் ஆச்சரியமா சங்கசக்கர கதாபாணியாக ரொம்ப அழகா அவதாரம் பண்றான், பகவானுடைய திவ்ய ரூபம் அது. தம் அத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்க கதாரியுதாயுதம் சீவத்சலக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திர பயோத சௌபகம் மகார்க வைடூரிய கிரீட குண்டலத்திஷா பரிஷ்வத்த சஹசிர குந்தலம் வசுதேவனும் தேவகியும் சேவிச்ச அந்த ரூபம் இருக்கே அது யாருக்குமே கிடையாது. சங்கசக்கர கதாபாணியாக பீதாம்பர் தாரியாக கௌஸ்துபம் முதலான ஆபரணங்களை எல்லாம் தரிச்சுண்டு கிரீடம் முகடம் சூதாவதம்சம் மகர குண்டல கிரீவேகன் எல்லா ஆபரணங்களையும் தரிச்சுட்டு எல்லா ஆயுதங்களோட சங்கசக்கரம் கதா ஆசி அசி சாங்கம் முதலான ஆயுதங்கள் எல்லாத்தோடையும் கூடுவர் பகவான். பகவத் ஸ்வரூபத்தோடு கூட அப்படியே வந்து அவதாரம் பண்ணிருக்கான், அந்த சேவையை கொடுத்துருக்கான் அவளுக்கு. இது யாருக்கு உண்டு, இங்கேயோ குழந்தையா தான் இருக்கான். அப்ப விரோச்சமானம் வசுதேவ ஐக்கியத, இந்த சேவையை வசுதேவர் தான் பார்த்தார்னார். வசுதேவ ஐக்கியதான் வசுதேவர் பார்த்தார்னு அர்த்தம். வசுதேவர் பார்த்தார் அப்படின்னா வசுதேவர் தான் கொடுத்து வச்சவர், அவர் பார்த்தார் யா அப்படின்னு அர்த்தம். அவர் பார்த்தாரியா அப்படின்னா நம்ம பார்க்க முடியலையே அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி வசுதேவருக்கு தான் இந்த பாக்கியம் கிடைச்சது, இந்த சேவை தேவகிக்கு தானே, வேற யாருக்குமே கிடையாது, வேற யாருக்கும் காமிக்காதேங்கிறா தேவகிய. இந்த சேவை இந்த திவ்ய ரூபத்தை யாருக்கும் காமிச்சுடாதப்பாங்கிறா. ஏன்னா அப்படிப்பட்ட திவ்ய ரூபமா இது, தாம் அற்புதம் பாலகம் அப்படிங்கிற சுகாச்சாரியரே, என்ன அற்புதமான ஒரு சேவை அப்படிங்கிற. ஒரு குழந்தை இத்தனை அற்புதமா, அதுவும் குழந்தையா இருக்கான், குழந்தையா இருக்கும் போதே எத்தனை பெருமானே அப்படி வியாபிச்சு பெரிய ரூபத்துல சங்க சக்கர கதாபாணியா வந்திருந்தா பரவாயில்ல. தமச பரமோதாதா சங்க சக்கர கதாதரா அப்படின்னு ராமாயணத்துல சொன்ன மாதிரி, மந்தோதரி சொன்ன மாதிரி அப்படி ஒரு ஸ்தோத்திரம் இருக்கும். இது குழந்தை இப்பதான் பிறந்திருக்கு, வயத்திலிருந்து பிறந்த குழந்தை, ஆனா சங்க சக்கர கதாபாணியா இருக்கு, மகா தேஜஸ்வியா இருக்கு, சாட்சாத் பகவானா இருக்கு. அதாவது அற்புதம் பாலகம், இப்படி ஒரு பாலகன் உண்டா இல்ல இப்படி ஒரு அற்புதம் தான் உண்டா, ரெண்டுமே கிடையாது. அதாவது சுகாச்சாரியர் என்ன அழகா சொல்றாருன்னா, ஒரு குழந்தை வந்து பிறந்தது, அந்த குழந்தை அற்புதமா இருந்தது அப்படின்னு சொல்லல. ஒரு அற்புதம் வந்து பிறந்தது, அந்த அற்புதம் குழந்தையா வந்து பிறந்தது அப்படிங்கிறாரு. அப்ப தம் அற்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் அப்படிங்கிற சேவைய, அந்த அவதார ரசத்தை தேவகிக்கு கொடுத்தபடினால அவள் தான் ஒருத்தி, அவதார ரசம் ஒருத்திக்கு, லீலாரசம் ஒருத்திக்கு. அப்படின்னா இவளுக்கு என்ன அப்படின்னு கேட்டான்னா, ஒரு சின்ன குழந்தையா இருந்து குழந்தை என்னென்ன லீலைகள்லாம் பண்ணுமோ மொத்தத்தையும் பண்ணி காமிச்சிருக்கான். ஒரு குழந்தை இல்ல, நாட்டில் 100 குழந்தைகள் பண்றதையும் சேர்த்து வச்சு இவன் ஒருத்தனே பண்ணி அந்த அம்மாவுக்கு பரமானந்தம். அம்மாவுக்கு ஆனந்தம் என்னன்னா, குழந்தைகளுடைய லீலைகளை கேட்கறதானே பரம ஆனந்தம். குழல் இனிது யாழ் இனிது என்ப தம் மக்கள் மழலிச்சொல் கேளாதவர்னா, ஒரு அம்மாவுக்கு சந்தோஷம் என்னன்னு கேட்டா குழந்தையுடைய வார்த்தையை கேட்கறதே சந்தோஷம் தான். அதுவே அமிர்தமா இருக்குமா, அதுவே மதுரமா இருக்கும். அது மழலிச்சொல் பேசித்தனா அது மதுரமா இருக்கும். அது 2 அடி எடுத்து வச்சு கீழே விழுந்தால் அது ஆனந்தமா இருக்கும். குழந்தை வளர வளர வளர அம்மாவுடைய சந்தோஷம் வளர்ந்து வளர்ந்து ஆனந்தமா இருக்கும். அந்த ஆனந்தத்தை யசோதைக்கு கொடுத்துருக்கான் கண்ணன். ஒரு லீலை பாக்கி கிடையாது. சர்வஜ்ஞனா இருந்தாலும் சர்வசக்தனா இருந்தாலும் மொத்தத்தையும் மறைச்சு வச்சுண்டு ஒரு குழந்தையா நடந்து நடந்து காமிக்கிறான். ஒரு குழந்தையா இருந்து சந்தனை பார்த்து கூப்பிடுறான், ஒரு குழந்தையா இருந்து ஆகாரத்துக்கு படுத்துறான், எல்லாம் பண்ணிட்டு. நாமானி ரூபானிச்ச நிர்மிமானா நாமைக தேச கிரகணேபி மாதுஹும் பபூவ கிருஷ்ணோ பகுமான பாத்திரம். ஒரு சமயம் யசோதை பார்க்கணுங்கிறதுக்காக ஒரு மாமி வந்தாள். சாயங்காலம் வேலை இருக்கும், கண்ணன் சின்ன குழந்தை வாசல்ல உட்காந்துருக்கான். அப்பதான் உட்காரவே ஆரம்பிச்சிருக்கான், இன்னும் வார்த்தையே சரியா வரல, அப்பதான் உட்கார ஆரம்பிச்சிருக்கான். அப்ப இந்த மாமி வாசல்ல வந்தாலாம், வந்து யசோதையை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கா. யசோதையோ உள்ள இருக்காள். அப்ப யசோதை வருவாளா இல்லையான்னு மாமிக்கு சந்தேகம். இப்ப உள்ள போகலாமா, வெளியில நிக்கலாமா, என்னங்கிறதுக்கா அப்படி வாசல்ல நின்றுட்டு இருக்காளா. இந்த கண்ணன் குழந்தை பாக்குறானா அந்த மாமிய, இந்த கண்ணாலேயே பேசுறான், என்னங்கிற மாதிரி பேசுறான். இந்த மாமி தலையாட்டுறான், நீ பேசாம இரு, உனக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னு தலையாட்டுறான். உனக்கு ஒண்ணும் இல்ல, அம்மாவை பார்க்க போறேன் அப்படிங்கிற மாமி இப்படி தலையாட்டுறான். கண்ணன் புரிஞ்சுட்டான், அம்மா வரணும் அவ்வளவுதானே, இப்ப அம்மாவை கூட்டா வந்துட போறான். ஆனா அம்மாவை எப்படி கூப்பிடுறான் அப்படின்னு கேட்டானா, அந்த மாமி அப்படி வந்திருக்காளுங்கிறத பார்த்து மாமிக்காக அம்மாவை கூப்பிடணவான். அதுக்காக அந்த சின்ன குழந்தை இது பண்ணிட்டு அப்படியே தலையை குனிஞ்சுண்டு தலையை ஒரு பக்கமா சாச்சுண்டு ஏச்சோ அப்படின்னு கூப்பிட்டுதான் அம்மாவை பெயர் சொல்லி கூப்பிடு. சின்ன குழந்தைகள்லாம் அம்மாவை பெயர் சொல்லி கூப்பிட்டா அதுதான் ஆனந்தம். அதுவும் முழு பேரும் சொல்லி கூப்பிடலையா, முழு பேரும் அந்த வாயில வரல, ஏச்சோன்னு பாதி பேரை சொல்லி கூப்பிட்டா உடனே அங்கிருந்து யசோதை ஓடி வந்தா. என்ன அப்படின்னா, யசோன்னு இது கத்திட்டுன்னா உடனே ஓடி வந்து அனுப்பிச்சுக்கிறான், என் பையனா யசோன்னு சொன்னான், என் பெயர் அழகா சொன்னவனே வந்தாங்கிறான், இத்தனை அழகா சொன்னவன் வேற யாருமே கிடையாது அப்படின்னு ஆலிங்கனம் பண்ணி கொண்டாடுவார். உடனே அந்த மாமியும் எல்லாருக்கிட்டே, அந்த பையன் என்ன பண்ணி தெரியுமா, நான் அன்னைக்கு போனேன் வாத்து வாசல்ல போயிட்டு அதே தலையை சாச்சு யசோவா அம்மாவை யசோங்கிறது, உடனே உடனே எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காள். தேசியம் சாதிக்கிறார், நாமானி ரூபானி ச நிர்மிமானா, உலகத்துல எல்லாருக்குமே பெயர் வச்சவன வந்தான், எல்லா வஸ்துவுக்குமே பெயர் வச்சவன வந்தான், மரத்துக்கு மரன்னு பெயர் வச்சவன், மலைக்கு மலைன்னு பெயர் வச்சவன் பகவான் தான், அதுக்கு ஒரு ரூபத்தை கொடுத்தவனும் பகவான் தான், அவனே இப்ப வந்து நாம இகதேசம் அம்மாவுடைய பேரை ஏதோ முழுக்க சொல்ல முடியலங்கிற மாதிரி பாதி சொல்லி அவளுக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கறான். பபூவ கிருஷ்ணோ பகுமான பாத்திரம், இப்படி பல லீலைகள் ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல சொல்லி மாளாத அளவு லீலாரசம் ஒருத்திக்கு, அவளுக்கு அவதார ரசம், இவளுக்கு லீலாரசம். விதிதோஷி பவான் சாட்சாத் புருஷ பிரகிருதே பரஹா கேவல அனுபவானந்த. ஒரு குழந்தை ஒண்ணு பிறந்தது மதுரையில வசுதேவருக்கும் தேவகிக்கும், சங்கசக்கர கதாபானியா குழந்தை வந்து பிறந்தது அப்படின்னு பார்த்த உடனேயே அந்த குழந்தைய ஸ்தோத்திரம் பண்றான். பின்ன இந்த குழந்தைய வேற என்ன பண்ண முடியும், தட்டி கொஞ்சமா முடியும், படியில எடுத்து வைத்து கொஞ்சம் முடியா பிறக்கல, சங்கசக்கர கதாபானியா பிறந்திருக்கு. நீங்கள்லாம் கவலைப்படாதுங்கோ பயப்படாதுங்கோன்னு சொல்றதுக்காக வந்து பிறந்திருக்கு. இந்த பார்த்த உடனே வேற என்ன பண்ண முடியும், உடனே வசுதேவர் கை கூப்பிட்டு ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். விதிதோஷி பவான் சாட்சாத்து சாட்சாத் பரமபுருஷனாச்சே, என் கிரகத்துல வந்து அவதாரம் பண்ணியப்பா, நானே வீடு இல்லாம அல்ல ரெண்டு சிறைச்சாலையில உட்காந்துருக்கேன், அப்படி இருக்கச்ச உனக்கு இடமா கிடைக்கல, எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக என்னுடைய கிரகத்துல வந்து அவதாரம் பண்ணியேன்னு அவர் ஸ்தோத்திரம் பண்றார். ஸ்தோத்திரம் பண்ணி முடிக்கிறார். அவர் முடிக்கச்ச உடனே தேவிக்கு ஆரம்பிக்கிறார். தேவக்கு வாசா ரூபம் எத்தத் பிராகுர வியக்தமாத்யம் பிரம்ம ஜோதிர் நிர்குணம் நிர்விகாரம் சத்தா மாத்திரம் நிர்விசேஷம் நிரீகம் சத்தம் சாட்சாத்து விஷ்ணு அத்தியாத்ம தீபா அப்படிங்கிற அவருடைய ஸ்தோத்திரம் ஆரம்பம். இப்படி ஸ்தோத்திரத்தை எல்லாம் வாங்கிக்கிறவன் கண்ணன். அங்க போய் ஸ்தோத்திரத்தை எல்லாம் வாங்கிட்டானா, வசுதேவர் பண்ண ஸ்தோத்திரம், தேவகி பண்ண ஸ்தோத்திரம், இவா ரெண்டு பேருக்கு முன்னாடியே பிரம்மா முதலான தேவர்கள்லாம் வந்து ஒரு ஸ்தோத்திரம் பண்ணியிருக்காரு, அந்த ஸ்தோத்திரம், இப்படி மொத்த ஸ்தோத்திரத்தையும் வாங்கிட்டான். வாங்கிட்டு நேரம் அங்கிருந்து அன்னி ராத்திரியோட ராத்திரியா நேரம் இந்த இடத்துக்கு வந்துட்டான். இங்க ஆயர் குளத்துக்கு வந்துட்டான். இங்க ஸ்தோத்திரமே கிடையாது, இங்க எல்லாரும் கொண்டாடுறவாள் தான். அப்ப கும்பிட்டு கொண்டிருக்கும் இடம்ங்கிற இத அது கும்பிடு கொண்டிருக்கும் இடம், அங்க மொத்த பேரும் கை கூப்பி ஸ்தோத்திரம் பண்றாளா. இங்க கண்ணன் என்ன பண்ணானா, இவன் கை கூப்பிடறான் எல்லாரையும், ஐஸ்வர்யை பார்த்து அம்மா என்ன விட்டுடுமான்னு கை கூப்பிடறான். உன்னை என்ன பண்றேன் பாரு, வெண்ணையா திருடின அவாத்துல போய் வெண்ண திருடினியா, உன்னை என்ன பண்றேன் பார், உன்னை உரலோட கட்டி போடுறேன் பார் அப்படின்னா, உடனே கையை கூப்பி அம்மா என்ன கட்டி போடாதுமா என்ன விட்டுடுமாங்க, முழுதும் வெண்ணை அலைந்து தொட்டுண்ணும் முகிழம் சிறு தாமரை கையும் எழில் கொள் தாம்பு கொண்டு அடிப்பதற்கு எழு நிலையும் வெண்தயிர் தோய்ந்த செவ்வாயும் அழுகையும் அஞ்சி நோக்கும் அந்நோக்கும் அணிகொள் செஞ்சிடு நளிப்பதும் தொழுகையும் இவை கண்ட அசோதை தொல்லை இன்பத்து இறுதி கண்டாளே அப்படிங்கிற தேவகியும் வசுதேவரும் சாட்சாத் மோக்ஷத்தை பார்த்திருக்காள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மோக்ஷத்துல இருக்கிற பரபிரம்மமான சீமன் நாராயணனே அதே ரூபத்தோடு கொண்டு வந்து சேவை சாதிச்சிருக்க. ஆனா இங்க யசோதையும் நந்தகோபனும் எதை பார்த்தாள் அப்படின்னா, ஆயர்பாடியில தொல்லை இன்பத்து இறுதி கண்டாலேங்கிற மோக்ஷத்துக்கு மேல பார்த்துட்டாளாம் இவா. ஏன்னா மோக்ஷத்துக்கு தான் இறுதி கிடையாது, இவா இறுதி கண்டாலேங்கிற மோக்ஷத்துக்கு மேல ஒண்ணு பார்த்திருக்க. என்னன்னு கேட்டா, கண்ணன் கைய கூப்பிட்டு அழுகையும் அழுதுன்னு இருக்கானா, அழுகையும் அஞ்சி நோக்கும் அந்நோக்கும் கண்ணுல பார்த்தா பயம் இருக்கு, பயத்தோட பார்த்திருக்க அம்மா என்ன விட்டுடுமா விட்டுடுமான்னு. அணிகொள் செஞ்சிடு வாய் நெளிப்பதும் வாயெல்லாம் நெளியது முதடெல்லாம் துடிக்கிறது தொழுகையும் கைய கூப்பின்றது இவை கண்ட அசோதை உன்ன கட்டி போட்டு என்ன பண்றேன் பார், உரல்ல ஏறியா நீ போய் வெண்ணெய் எடுத்த, அப்போ உன்னையும் அந்த உரலையும் சேர்த்து கட்டி போடுறேன் அப்படின்னா, ரெண்டு பேரையும் சேர்த்து கட்டி போட்டுட்டால் கண்ணனோ கட்டுப்பட்டுட்டான், அதெல்லாம் கட்டுப்படல கண்ணனே, என்ன யார் கட்டி போடுறதுக்குங்கிறான் அப்படின்னு சொல்லணும். துரியோதன் வந்து கண்ணனை கட்டி போடணும், சிறைச்சாலையில அவனை சிறைப்பிடிச்சுடணும் அப்படிங்கிறதுக்காக திட்டம் பண்ணும்போது சபையில ஹஸ்தினாபுரத்துல சபையில, இப்ப கண்ணன் என்ன யாரா நீ கட்டி போடுறதுக்கு அப்படின்னு காமிக்கிற மாதிரி விஸ்வரூபம் காமிக்கிறான். இந்த ரூபத்தை கட்டி போட முடியுமா உன்னால, இப்படிப்பட்ட ரூபம் பார் அப்படின்னு விஸ்வரூபத்தை காமிக்கிறான். இதையா நீ கட்டி போடுறேன், ஆனா இப்ப யசோதை கட்டி போடுறேன் பார் அப்படின்னா கட்டுப்பட்டு நிக்கிறானா. யசோதை கயிறெடுத்து கயிறெடுத்து கண்ணனையும் உரலையும் சேர்த்து கட்டி போட பக்கத்துல இருக்கிற ஆயிர குல பெண்கள் எல்லாம் இன்னைக்கு கண்ணனை காணுமே, கண்ணன் ஏதோ வரக்கானுமே எங்காத்துக்கு அப்படிங்கறதுக்காக கண்ணனை தேடிண்டு வரா. கண்ணன் ஏன் வரல அப்படின்னா, யசோதை கண்ணனை கட்டி போட்டு கட்ட முடியல அவளால், அந்த கயிறு குறைஞ்சிட்டே இருக்கான். ஏன்னா அம்மா தன்னை கட்ட போறாங்கிற சந்தோஷத்துல ஒரு அங்குடம் பெருத்துட்டான் கண்ணன், அப்ப கயிறு போறல. மறுபடியும் கயிறை சேர்க்கிறாள், அப்ப இன்னும் பெருக்கிறான். இப்ப அவளா வந்து பரிகாசம் பண்றாள், என்ன யசோதை நாங்களாம் சொல்லும் போது நீ நம்பலையே, கண்ணனை கையோட கைய பிடிச்சிடுவான்னு சொன்ன, அவனை பிடிக்க முடியலன்னு சொன்னவே, அப்ப நீ நம்மளை இப்போ ஒன்னால பிடிக்க முடிஞ்சதா அப்படின்னு கேட்டா. உடனே யசோதை ஒன்னும் செய்ய முடியாம தெய்க்கும் போது, ஐயோ நம்ம அம்மா இப்படி இருக்காளே, அவளுக்கு கட்டுப்படுறதுதானே நமக்கு அழுது, நாம யார் முன்னாடி நிக்கிறோம், துரியோதனம் முன்னாடி நிக்கிறோமா, ராவணம் முன்னாடி நிக்கிறோமா, யசோதை முன்னாடி தான் நிக்கிறோம் அப்படின்னு தானே கட்டுண்டு கண்ணன் நிக்கிறானா. இப்ப கயிறு போரிடுத்து யசோதை கட்டிட்டா, உரலோட உரலா சேர்த்து கட்ட, எத்திரம் உரலினோடு இணைந்து இருந்து ஏங்கிய எளிவே அப்படிங்கிறார் நம்மாழ்வார். அப்பா உரலோடு சேர்ந்து இருந்தியேங்கிற, உரலுக்கும் கண்ணனுக்கும் வித்தியாசமே தெரியலையா, உரலும் குள்ளமா இருக்கு கண்ணனும் குள்ளமா இருக்கான், உரமும் உரலும் கருப்பா இருக்கு கண்ணனும் கருப்பா இருக்கு, உரலும் ராத்திரியில கண்ணுக்கு தெரியல கண்ணனும் ராத்திரிக்கு கண்ணுக்கு தெரியல, உரலையும் கட்டி வச்சிருக்காள் கண்ணனையும் கட்டி வச்சிருக்காள், வா ரெண்டு பேருக்கும் வித்தியாசமே தெரியாம இருக்கும்போது, வந்திருக்கிறவளுக்கு உரல் எது கண்ணன் எது அப்படின்னே தெரியாம இருக்கும்போது ஒரு விஷயத்த வச்சு வித்தியாசம் கண்டுபிடிச்சிட்டாளா, என்ன கேட்டானா, உரல் அழமாட்டேங்கிறது கண்ணன் அழுதுன்றான், அம்மா என்ன விட்டுடுமா விட்டுடுமான்னு அழுதுன்றான், எத்திரம் உரலினோடு இணைந்து இருந்து ஏங்கிய எழுவேன், ஏங்கின்னு இருக்கானா கண்ணன், அதுதான் நம்மாழ்வார் மோகிக்கிற. ஆறு மாசம் மோகிச்சார், முதல்ல பிறந்தவாரும் அப்படின்னு பிறந்த வைபவத்துல ஆறு மாசம் மோகிச்சாருனோ, இப்போ கட்டுண்ட போது இப்போ ஒரு ஆறு மாசம் மோகிச்சார், மூவாறு மாதம் மோகித்துங்கிறார், மூணு தடவை மோகிச்சாராம், ஆறு மாசம் அப்புறம் அவர் பேசவே இல்லை. இதையே நினைச்சு கண்ணன் கட்டுண்டான்ங்கிறதையே நினைச்சு ஆறு மாசம் அதே மனசுல இருக்கு, ஆகாரம் இல்லை பேச்சில்லை ஒண்ணு கிடையாது, உயிரே கிடையாது. அதுக்கப்புறம் தான் மோகிச்ச தெரிஞ்சு மெதுவா இருந்து அடுத்த பாட்டு சொல்றேன். அப்படிதான் பிறந்தவாறு, அப்படிதான் கண்கள் சிவந்து பாசுரத்திலையும் அந்தரியாமி ரூபத்தை பார்த்து மோகிச்சு கிடக்குற. அப்படி ஆழ்வார் ஆச்சாரியர்களாம் மோகனம் பண்ண ஒரு ரூபம் இந்த தாமோதர கிருஷ்ண ரூபம் யசோதைக்கு. இது தொல்லை இன்பத்து இறுதி கண்டாலே கை கூப்பறானாம் கண்ணன், அங்க அவள்லாம் கை கூப்பிடா, இங்க இவன் கை கூப்பிடறான். இது லீலாரசம், அது அவதார ரசம், அதனால அவதார ரசம் ஒரு திக்கு, லீலாரசம் ஒருத்திக்கு பார்த்து பார்த்து கொடுத்துருக்கான் கண்ணன், அதனால்தான் ரெண்டு பேருக்கும் பெருமை ரொம்ப அதிகம். முன்னாடி அவர்கள்லாம் தபஸ் பண்ணி எனக்கு புத்திரனா நீ வந்து அவதாரம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திச்சாளா மூணு ஜென்மங்கள்ல, அதனால்தான் பகவானே மூணு ஜென்மங்கள்ல அவளுக்கு புத்திரனா அவதாரம் பண்றார், அதுல மூணாவது ஜென்மம் தான் இப்ப இந்த வசுதேவர் தேவிகா வரும்போது அவதாரம் பண்ணியிருக்கார், அவதாரம் பண்ணணும் அப்படின்னு தானே சொன்னார், அதனால அவதாரம் பண்ணிட்டு அவதாரம் முடிஞ்சு போச்சு. வளரணும்னு சொல்லலையே, எங்களுக்கு பையனா வளரணும்னு வரம் கேட்கலையாமா, எங்களுக்கு பையனா பிறக்கணும் தான் வரம் கேட்டா, அதனால பிறந்தான் அங்கிருந்து போயிட்டான். இன்னொருத்தர் என்ன பண்ணா, துரோணன் ஒருத்தர் இருந்தார், எங்களுக்கு பையனா நீ வளரணும்னு வரம் கேட்டார், அதனால அங்க போய் வளரோம், அங்க பிறக்கல, யார் என்ன கேட்கிறாளோ அதுக்கேத்த மாதிரி கரெக்டா கொடுக்குறான். அதாவது இவர் பெற்றிருந்தாள், பெற்றிருந்தானே ஒழியவே போய் பேர்த்தொரு தாயில் வளர்ந்த நம்பி மற்பொருந்தடைந்த மதுரை புறத்து என்னை உயித்திடுவேன்கிறார் ஆண்டாள். இவர் பெற்றிருந்தாள் ஒருத்தி, அவர் பேர்த்தொரு தாயில் வளர்ந்த நம்பி, வளர்த்த தாய் ஒருத்தி கண்ணனுக்கு, இவர் பெற்று இருந்தாள் அவ்வளவுதான், பெற்றாள் பெற்று இருந்தாள், பெற்று வளர்த்தாள் இல்ல பெற்று இருந்தாள், அங்க வளர்ந்தால் கண்ணன் வேற இடத்துல வளர்றான். இருந்தாலும் ரெண்டு பேருடைய பெருமையும் மனசுல வச்சிருந்து ஆச்சரியமான பாட்டு இது. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் அந்த ராத்திரியில அதுவும் வளரும் போது எத்தனை அழகா வளருது, அவ்வளவு சொல்ற மாதிரி வேண்டி தேவரிறக்க வந்து பிறந்ததும் இங்கு இருள்வாய் பூண்டு அங்கு அன்னை புலம்ப போய் அங்கோர் ஆய்க்குளம் புக்கதும் காண்டலின்றி வளர்ந்து. ஓ ஒரு ராத்திரியில எத்தனை காரியம், இங்கிருந்து அம்மா சொன்னானா, ஐயோ நீ இந்த ரூபத்தை மறைச்சுக்கோ நீ வேற எங்கேயாவது நல்லா வளருன்னு சொல்ல, உடனே அம்மா சொல்றது கேட்டு அங்கிருந்து வேற இடத்துக்கு போய் அங்க போய் ஆய்குளத்துல போய் அங்க போய் ஆனந்தமா வளர, அதுவும் மறைஞ்சு வளர, காண்டலின்றி வளர்ந்து கஞ்சனை துஞ்சவஞ்சம் செய்து அப்படியே கம்சனை கொண்டுட்டான். இன்று நான் அலற்றப்பெற்றேன். இதை தவிர நான் வேற என்ன சொல்ல போறேன், இதே தான் ஓயாத சொல்லிட்டு இருக்கேன், இந்த வைபவங்களையெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்மாழ்வார் சொன்னார். அந்த ரீதியில இந்த பாசுரத்துல கிருஷ்ணா அவதார வைபவம், கிருஷ்ணனுடைய லீலா வைபவம் எல்லாத்தையும் சுருக்கி கொடுத்துருக்கார் ஆண்டவர். அப்படிப்பட்ட வைபவம் உள்ள கம்சன் வயிற்று நெருப்பெண்ணன் என்ற நெடுமாலே உன்னை அறித்தித்து வந்தோம், உன்னை ஒரு விஷயம் பிரார்த்திச்சுன்னு வந்திருக்கோம், பொடி வச்சு பேசியிருக்கார். என்ன ஒரு விஷயம் பிரார்த்திச்சுன்னு வந்தங்களா, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா உன்னை அறுத்து உன்னை தான் பிரார்த்திச்சுன்னு வந்திருக்கோம், நீதான் வேணும். என்ன வேணும்னா உன்னை தான் கேட்க போறோம் நாங்க, நீயே எங்களுக்கு வேணும் அப்படின்னு உன்னை அறுத்தித்து வந்தோம். பறை தருதியாகில் நீ அனுகிரகம் பண்ணையானால் நாங்க ஆனந்தமா இருப்போம், நாங்க உன் புகழ் பாடிட்டு இருப்போம், கண்ணன் அனுகிரகம் பண்ணான் அப்படின்னு உன் புகழே பாடுவோம். என்ன பாடுவோம்னா திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி, உன்னுடைய செல்வம் பாடுவோம், உன்னுடைய சேவகம் பாடுவோம். செல்வம்னா ஐஸ்வர்யம், சேவகம் அப்படின்னா அதை ரட்சிக்கிற சாமர்த்தியம், யோகக்ஷேமம் வேறு சம்ஸ்கிருதத்துல, யோகம்னா லாபம், க்ஷேமம்னா அதை காப்பாற்றது, யோகக்ஷேமம் மகாமேகம்ங்கிறா இல்லையா, அது மாதிரி உன்னுடைய யோகக்ஷேமத்தை நாங்க பாடுவோம். இப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் உனக்கு திருத்தக்க செல்வம், பிராட்டியினோடு சேர்ந்து பிராட்டிக்கு ஏற்ற செல்வம் உனக்கு இருக்கு, பிராட்டி உனக்கு ஏற்றவர், அந்த பிராட்டிக்கு ஏற்றவன் நீ. அந்த திருத்தக்க செல்வமும் எல்லாமே கண்ணனுடைய தேஜஸ் அப்படின்னா அது லட்சுமி பிராட்டிக்கு ஏற்ற தேஜஸ் தான். மாரீச்சன் சொன்னான் ராமாயணத்துல அப்ரமேயம் ஹி தத்தேஜா எஸ்யசா ஜனகாத்மஜா அப்படிங்கிறான், ராவணன் கிட்ட உபதேசம் இது. ஸ்ரீராமன் யாருன்னு நினைச்சிட்டு இருக்க, அவனுடைய தேஜஸ் ரொம்ப அதிகம் தான். எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்டா சீதாதேவி இருக்கிறபடினால, சீதாதேவி மாதிரி ஒரு தேஜஸ் இருக்குன்னா அப்ப ராமன் அந்த தேஜஸ்னாலே இவனுக்கு தேஜஸ் அப்ரமேயம், அளவிட முடியாது. ஏன்னா எஸ்யசா சீதாதேவியும் அளவிட முடியாத தேஜஸ் சொல்லுவான், இவனும் அளவிட முடியாத தேஜஸ் சொல்லுவான், பெருமைன்னு அர்த்தம். ராமனுடைய பெருமையும் சீதாதேவியுடைய பெருமையும் சேர்த்து வச்சு பேசுறான் மாரீச்சன், இது இது ரெண்டும் சேர்ந்து இருக்குங்கிறான். அந்த மாதிரி திருத்தக்க செல்வம், பிராட்டிக்கு ஏற்ற பெருமை, பெருமாள் ஜகத்தை எல்லாம் சிருஷ்டி பண்ணும் போதும் அது பிராட்டிக்கு ஏற்ற பெருமையோட தான் சிருஷ்டி பண்ணான். மொத்தமுமே பெருமாள் ரக்ஷணம் பண்ணும் போதும் பிராட்டிக்கு ஏற்ற பெருமை இருக்க மாதிரி தான் ரக்ஷணம் பண்றான், மோட்சம் கொடுக்கும் போதும் பிராட்டிக்கேற்ற பெருமை இருக்காம தான் மோட்சம் பண்றான், அவதார லீலைகள் பண்ணும் போதும் பிராட்டிக்கேற்ற பெருமை இருக்காம தான் அவதார லீலையா. ஏன்னா ராமாயணம் மொத்தம் பார்த்தா தெரியும் பிராட்டிக்காக தான் மொத்தமுமே. அஸ்யா கிருதே ஜெகச்சாபி யுக்தம் இத்தேவ மே மதி அப்படிங்கிறார் ஆஞ்சநேயர். சீதாதேவியை பார்த்த உடனே அவருடைய மனோபாவங்கள் அநேகம் இருக்கு. அதுல ஒண்ணு அவர் சொல்றார், இதோ இந்த பிராட்டி இருக்காரு, இந்த சீதாதேவிக்காக தான், இந்த பிராட்டிக்காக தான் அன்னைக்கு பெருமாள் ஸ்ரீராமன் விராதன வதம் பண்ணார், இந்த பிராட்டிக்காக தான் ஜனஸ்தானத்துல 14,000 பேர் வதம் பண்ணார், இந்த பிராட்டிக்காக தான் சூர்பண வேண்டிய காது மூக்கையெல்லாம் எடுத்தார், இந்த பிராட்டியை தேடிந்து வந்து இந்த பிராட்டிக்காக தான் வாலிய வதம் பண்ணி சுக்ரீவனுக்கு ராஜ்யத்தை கொடுத்தார், இந்த பிராட்டிக்காக தான் வானரங்களை பல திக்குகளையும் அனுப்பிச்சு சீதாதேவி எங்க தேடிந்து வர சொன்னார். இதெல்லாம் நினைச்சு பாக்கிறார், ஒருத்திக்காக இத்தனை பாடுபாடுமா ஒருத்தர், 14,000 பேர் யுத்தம் பண்ணிட்டு வந்தால் அப்படின்னா ஒருத்திக்காக இத்தனை பாடுபடணுமா, 14,000 பேரையும் கொண்டு கடைசியில் சீதாதேவி ஆரங்கணம் பண்ணிட்டு பிராட்டிக்காக இத்தனை பண்ணுவாரா ஒருத்தர், அப்போ எதுக்காக ஒருத்திக்காக இத்தனை கஷ்டப்படணும் அப்படின்னு தானே தோணும். போய் சுக்ரீவனோட சக்கியம் வச்சுண்டு வாலிய கொண்டு வானங்கள் எல்லாம் கூட்டு நானா பக்கம் அனுப்பிச்சு எதுக்கு இத்தனை சிரமம், ஒருத்தி போனா போகட்டுமே அப்படின்னா இவளுக்காக பெருமாள் இத்தனை பண்ணதும் போராதுங்க, இன்னும் நிறைய பண்ணணும். அஸ்யா கிருதே ஜெகச்சாபி உலகத்தை மொத்தத்தையும் சுத்தி போட்டாலும் இவருக்காக பண்ணலாம், இவருக்காக எது வேணா பண்ணலாம், இவ்வளவு பண்ணது போறாரு. ஏன்னா இவர் பெருமையை வச்சு ஆஞ்சநேயர் சொல்றார், இந்த பிராட்டியுடைய பெருமையை வச்சு பார்த்தோம்னா மூணு லோகத்தையும் ஒரு தராசுல ஒரு தட்டுல வச்சு பார்த்து பிராட்டிய ஒரு தராசுல வச்சு பார்த்தால் அப்ப பிராட்டியினுடைய தட்டு தான் தாழ்ந்திருக்கும், ஏன்னா அதுக்குதான் கௌரவம் அதிகம். மூணு லோகத்தையும் எடுத்து வச்சாலும் சரி அது பிராட்டியினுடைய பெருமைக்கு ஈடாக, உனக்கு ராஜ்யம் வேணுமா, ராஜ்யம் வா திரிசூல் லோகேஷு சீதா வா ஜனகாத்மஜா திரைலோக்கிய ராஜ்யம் சகலம் சீதாயா நாப்புணியாட்கலாம். பெருமாள் ராமனே அவருக்கு ராஜ்யம்னு தசரத சக்கரவர்த்தி சொன்னார், மறுநாள் கூட்டு உனக்கு ராஜ்யம் கிடையாது அப்படின்னு விட்டார். நீ காட்டுக்கு போனோம் அப்படின்னார். அப்ப கௌசல்யா தேவி கதர்றாராம். ஏன்னா எப்படிப்பட்ட பாக்கியம் இல்லாதவன்பா நீ, ராமனை பார்த்து இப்படிப்பட்ட பாக்கியஹீன நீ, எம் வயசுல வந்து வந்து பிறந்தையே, அதனாலதான் உன்ன போய் காட்டுக்கு அனுப்புறார் அப்படின்னா, எம் வயசுல வந்து பிறந்த விட்டனால பாக்கியம் இல்லாதவன் நீ அப்படிங்கிறார். ஆனால் அதுக்கப்புறம் பெருமாள் காட்டுக்கு போகும்போது கூடவே சீதாதேவியும் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போற, பெருமாள் கிட்ட தம் உரிமையை நிலைநாட்டி சண்டை போட்டுண்டு நானும் உங்க கூட வருவேன் அப்படின்னு போட்டு கிளம்புறத பாக்குறாராம் கௌசல்யா. அப்ப பார்த்துட்டு அப்ப கௌசல்யா சொல்ற, அப்பா நீ மகாபாகியஹீனன், என் வயசுல வந்து பிறந்தே உனக்கு பாக்கியமே இல்லைன்னு நினைச்சேன், ஆனால் உன்ன போல பாக்கியம் பண்ணவன் யாரும் கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி ஒருத்தி உனக்கு பத்தினியா இருக்காள், சீதாதேவி மாதிரி ஒரு பத்தினி, இப்படி ஒரு பத்தினி இருக்கும்போது நானும் கூட வரேன் காட்டுக்கு அப்படின்னு உன் கூட கிளம்புறாளே, உன் கூட துக்கத்துல பங்கெடுத்துக்கிறாளே, அப்ப உன்னை போல பாக்கியசாலி யாருமே கிடையாது அப்படின்னு கொண்டாடுவேன். ஏன்னா எப்படிப்பட்டவர், மகாலட்சுமி ஆனவரே கூட வராருனா சீதாதேவி பத்தி ஓரளவு தெரியும் பொழுது கௌசல்யக்கே, அவருடைய சுபாவங்கள்லாம் தெரியும் இல்லையோ, இவ வரும்போது உனக்கு என்ன குறை அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டா. இப்ப கௌசல்யா தேவி அழும்போது எப்படி இருந்ததுன்னா வால்மீகி சொல்றார், அது துக்கமும் ஆனந்தமும் சேர்ந்து வந்த கண்ணீரா. துக்கம் ஏன்னா ராவணை பிரிய போறோமேன்னு, ஆனந்தம் என்ன அப்படின்னு கேட்டானா, இப்படிப்பட்ட ஒரு மாட்டு பொண்ணு எனக்கு கிடைச்சாலே யாருக்கு கிடைப்பாள், இப்படி ரெண்டும் சேர்ந்து வந்த சந்தோஷம். அப்ப ராஜ்யம் போனா என்ன, சீதாதேவி இருக்கா இல்லையா, இவருக்கு சமம் என்ன ஆகும், திரைலோக்கிய ராஜ்யம் சகிலம் சீதாயா நாப்புணியாத் கலாம், சீதாதேவியில ஆயிரத்துல ஒரு பொண்ணு கூட இந்த ராஜ்யம் எல்லாம் ஆகாது. ஏன்னா பாரியா லோகோத்தமா இருந்துட்டான் வச்சுக்கோங்க, நல்ல குணவதியான பாரியா இருந்தா, அப்ப ஐஸ்வர்யம் இருந்தா என்ன இல்லாட்டா என்ன, அப்போ இல்லது என் அப்படிங்கிறார் திருவள்ளுவர், இல்லது என் இல்லவள் மாண்பானால் அப்படிங்கிறார். கூட இருக்கக்கூடியவன் நல்ல குணசாலினியா இருந்தான்னா அப்ப இவளுக்கு என்னதான் இல்லை, மொத்தமும் இருக்கு. அடுத்தவர் இல்ல சொல்ற, உள்ளது என் இல்லவள் மானா கடைங்கிறார், கூட இருக்கிறவனுக்கு குணமே இல்லை அப்படின்னா உள்ளது என்கிறார். அப்புறம் இவன் மகா கோடீஸ்வரனா இருந்தாலும் ஒண்ணும் இல்லை, இவன் ஏழெடுக்கு மாளிகையில இருந்தாலும் இவனுக்கு நிம்மதி இருக்கார், அவள் மாணாக்கடை அவள்கிட்ட பண்பு இல்லை அப்படின்னா, ஏழுக்கு மாளிகையில் இருக்கட்டும் அந்த ஐஸ்வர்யமே இவ கொடுத்ததா இருக்கும், வரதட்சணையா வந்ததா இருக்கும், அப்ப இவ சொல்றதை எல்லாம் கேட்டு ஆட்டி வச்சபடி ஆடிந்து இருக்கணும்னா ஒரு நிம்மதி இல்லாமல் ஒரு வாழ்க்கை இருக்கும். இதே நல்ல குணவதியா இருந்துட்டான்னா, ஒண்ணுமே இல்லாத ஓட்ட வீடா இருந்தா கூட, மழை பெஞ்சா ஒழுகிற வீடா இருந்தா கூட, அவ குணவதியா இருந்தால் அது சொர்க்கமா இருக்கும். இப்ப ராமனுக்கு ராஜ்யத்தினால பெருமை இல்லை, சீதாதேவியினால பெருமை, இவருக்கு என்ன இல்ல அப்படிங்க. அப்ப அந்த மாதிரி திரைலோக்கிய ராஜ்யம் சகலம் சீதாயா நாப்புணியாத் கலாம் ஆஞ்சநேயர் நிச்சயம் பண்ற, இந்த சீதாதேவிக்கு ஈடாகாதுவா, எந்த ராஜ்யத்தை கொடுத்தாலும் ஈடாகாது, அயோத்தியா ராஜ்யம் என்ன, மூணு லோகத்து ராஜ்யத்தை கொடுத்தாலும் இவருக்கு சமமாகாது, இவர் கூட இருக்கிறது தான் பெருமாளுக்கு பெருமை, அவரை விட்டு பிரிஞ்சு இருக்கிற இதுதான் அவருக்கு பெரிய துக்கம். அப்ப இவரை திரும்பி பெறணுங்கிறதுக்காக அவர் என்ன வேணா செய்யலாம், ஜனஸ்தானத்துல 14,000 பேரை கொண்டதோ இல்ல வாலியை கொண்டதோ இதெல்லாம் போகாது, உலகத்தையே புரட்டி போடலாம் அப்படிங்கிற, அப்படி திருத்தக்க செல்வமும் பிராட்டிக்கு ஏற்ற வைபவம் பெருமாளுக்கு, என்ன வேணா செய்யலாம் பெருமாள், அந்த மாதிரி ரக்ஷணமும் அப்படிதான், எல்லாமே அப்படிதான், அவிதித நிஜயோக க்ஷேமம் ஆத்மானபிஜ்ஞம் குணநவரஹிதம் மாம் கோப்து காமாதயே த்வம் பரவதி சதுரைஸ்தே விப்ரமை ஸ்ரீனிவாசே பகுமதி மனபாயாம் விந்ததி ஸ்ரீதரஞ்சோங்கிற, நீ என்ன காப்பாத்து, எனக்கு நல்லது தெரியாது கெட்டது தெரியாது, என்ன காப்பாத்தினி ஆனால் லக்ஷ்மி தேவியுடைய கடாட்சம் உனக்கு கிடைக்குங்கிற, அதை வாங்கிட்டு சந்தோஷமா அப்படி அவள் குளிர கடாட்சிப்பாளாம், இந்த குழந்தைய காப்பாத்தின உடனே ரொம்ப ஸ்நேகத்தோட பாப்பா, உடனே ரொம்ப சந்தோஷத்தோட பாப்பா, அதை வாங்கிட்டு நீ ஆனந்தப்படுங்கிற. அந்த மாதிரி திருத்தக்க செல்வமும் பெருமாள் ஜீவர்களை காப்பாத்துறதே லக்ஷ்மி தேவிக்காக தான், பெருமாள் சிருஷ்டி பண்றதே அவளோட விகாரத்துக்காக தான், எல்லாமே மோட்சம் கொடுக்கறதே அதுக்காக தான், மொத்தமே அதுக்காக தான் ஆச்சாரிய எல்லாம். அதனால திருத்தக்க செல்வம், இப்படி பிராட்டியோட சேர்ந்து உன்னுடைய வைபவத்தை பேசுவோம், சேவகம் அதை நீ ரட்சிக்கிறத பேசுவோம், உன்னுடைய வீரத்தை பேசுவோம், பேசி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து எங்களுடைய வருத்தத்தை எல்லாம் போக்கி சந்தோஷமா இருக்கும். என்ன கேட்டா உன்னுடைய திருநாமத்தை பாடிட்டு இருக்கும்போது வருத்தம் எது? எந்த வருத்தமும் கிடையாது, மகிழ்ந்து இருப்போம். இதுதானே ஆச்சரியமா, நினைந்திருந்தேன் சிரமம் தீர்ந்தேங்கிற, எந்த கஷ்டம் இருந்தாலும் போகிறதுக்கான உபாயம் இதுதான், பகவத் விஷயம்தான். இங்க அனுபவிச்சுட்டோம்னா ஒரு மணி காலம் நாம ஆச்சரியமா திருப்பாக அனுபவிச்சோம்னா கூட அந்த ஒரு மணி காலம் சம்சார தாபம் கிடையாது, ஆனந்தமா இருக்கும். ரெண்டு மணி காலம் அனுபவிச்சா ரெண்டு மணி காலம் சம்சார தாபம் கிடையாது, அப்புறம் வெளியில போனா பிரச்சனைகள் இருக்கவே இருக்கு. அப்ப வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு கண்ணன் கிட்ட உன்னை அறுத்தித்து வந்தோம், நீ அனுகிரகம் பண்ணால் அந்த பலனாலே உன்னை பாடின் இருப்போம் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். இப்ப சுவாபதேசம் இந்த பாட்டுக்கு, ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் வளர்ந்து அப்படிங்கிறது, ஒரு ஜீவனானவன் திருமந்திரத்திலே பிறந்து துவயத்திலே வளர்ந்து துவயக நிஷ்டன் ஆவீர் அப்படிங்கிற வச்சனத்தை எடுக்கிறார் தேசிகன். இது பூர்வாச்சாரிய வச்சனமாகுது. இந்த வச்சனத்தை எடுத்து தேசிகன் வந்து ஆச்சாரியர்கள் சாதித்தார்கள்ங்கிறார். திருமந்திரத்திலே பிறந்து துவயத்திலே வளர்ந்து, பிறந்த இடம் எதுனா திருமந்திரம். ஏன்னா திருமந்திரம் தான் நம்மளுடைய சுரூபத்தை நமக்கு காமிச்சு கொடுக்கறது. நான் யார் அப்படின்னு தெரியாம இருக்கும்போது நமக்கு ஒரு விலாசம் கொடுக்கறது. நீ பகவானை சேர்ந்தவன், பகவானுக்கு தாசன் அப்படிங்கறத நமக்கு புரிய வைக்கிறது திருமந்திரம் தான். அது வரைக்கும் நாம யாருன்னா இந்த சரீரத்தை நினைச்சுட்டு இருக்கோம் நாம. அது இல்லப்பா, நாராயணாய அப்படின்லாம் சொல்லி பிரணவங்கள்லாம் சொல்லி எம்பெருமானை சேர்ந்தவன் அப்படிங்கறத நமக்கு காமிச்சு கொடுக்கறபடியாட திருமந்திரத்தில் நம்ம பிறக்கிறோம். வளர்றது எங்கன்னு கேட்டானா துவயத்துல. ஏன்னா எனக்கு என்ன அப்படின்னு கேட்டா, உனக்கு எம்பெருமானுடைய திருவடி இருக்கு, எனக்கு என்ன கதி அப்படின்னு கேட்டா, ஒரு குழந்தை பிறக்கிறதுனா பிறந்தவனே தனக்கு என்ன ஆகாரம்னு பார்க்கும், எனக்கு என்ன ஆகாரம், நான் எப்படி வளரணும் அப்படின்னு பார்க்கும், கையில ஆட்டதெல்லாம் வாயில போட்டுக்கும். அதே மாதிரி திருமந்திரத்துல பிறந்தவன், நான் எம்பெருமானுடைய தாசன், சரி வாஸ்தவம் எனக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா துவயமந்திரம் இருக்கு. எம்பெருமானுடைய திருவடியில் தான் உனக்கு கதி, அதையே சரணமா பிடிச்சுக்கணும் அப்படின்னு நம்ம வளர்த்துறது அந்த துவயமந்திரம். அதனால திருமந்திரத்திலே பிறந்து துவயத்திலே வளர்ந்து அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த தீவன் அப்படி வளர்றான். அதைத்தான் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில்னா அந்த சம்சாரத்துல இருக்கக்கூடியவன் ஒருத்திக்கு மகனாய் பிறந்து ஒருத்திக்கு மகனாய் வளர். தருக்கிலானாகி தான் தீங்கிணைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ணன் என்று நெடுவானே அப்படின்னு ஆச்சாரியன சொல்றான். இப்படி துவயத்திலேயே பிறந்து வளர வளர வளர இது பொறுக்காத இருக்கு பாபங்களுக்கு, இது பொறுக்காத இருக்கு அகம்பாவத்துக்கு. அப்போ அதையெல்லாம் ஒழிக்கிறதுக்காக ஆச்சாரியன் இருக்காராம். நம்ம கிட்ட பரம கருணையோடு கூட திருமந்திரத்தை உபதேசம் பண்ணி, துவயத்தை உபதேசம் பண்ணி மாத்திரம் இல்லாமல் திருமந்திரத்துடைய அர்த்தத்தை எல்லாம் சொல்லி, துவயத்தினுடைய அர்த்தத்தை எல்லாம் சொல்லி, அன்று நான் பிறந்திலேன் பிறந்த பின் மறந்திலேங்கிற ஆழ்வார் அந்த மாதிரி அதையே நடிக்கும்படி பண்ணி, சம்சார தாபங்கள்லாம் நமக்கு தெரியாதபடி பண்ணிட்டபடினால நெருப்பென்ன நின்ற நெடுமாலே, நம்மளுடைய பாபங்களுக்கெல்லாம் நெருப்பா இருக்க, நமக்கெல்லாம் நெடுமாலா இருக்க, அனுகிரகம் பண்றவரா இருக்க, நம்மளுடைய சத்ருக்களுக்கெல்லாம் நெருப்பா இருக்க. நம்முடைய சத்ருக்கள்னா யாருன்னா நம்முடைய பாப்பம் தான் சத்ரு. வேதத்துல பல இடத்துல வரும் சத்ரு சத்ருன்னு, வேதத்துல நிறைய வரும் சத்ருவதா சத்ரு கொல்லணும்னு வரும். யோகோஸ்மான் எஞ்ச வயத் பீஷ்மஹா, என்னை யார் தேசிக்கிறாளோ அவளை கொன்னுடு, நான் யாரு தேசிக்கிறேனோ அவளை கொன்னுடு, இப்படிலாம் வரும் மந்திரங்கள்லாம் நிறைய இருக்கு. இதெல்லாம் பார்த்தா சந்தேகம், எதுக்கு தேசம்னு வருது வேதத்துல? யாகத்துல ஒரு சமயம் இந்த பிரயோகத்துல என் துஷ்யா தஞ்சா ஏதுன்னு இருக்கு, யார தேசிக்கிறோமோ அவளை நினைக்கிறோம் அந்த மந்திரம் சொல்லச்ச. சுச்சைவைன வற்பயதி அவளை நினைச்சுன்னு அந்த மந்திரத்தை சொன்னோன்னா அவனுக்கு அந்த சோகம் வந்துருவான். ஒரு மந்திரம் இருக்கு, அந்த மந்திரத்தை சொல்லும் போது யார நினைக்கிறேன்னு கேட்டா, என் துஷ்யாத், நீ யார தேசிக்கிறியோ அவனை நினைக்கணும். நினைச்சானா கடைசியில அவன் கஷ்டப்படுவான் அந்த மந்திரத்தினுடைய பலனா அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. இது தர்சகோன் மாசத்துல இருக்கு. இந்த நாவல் பாகத்துல அக்னிஹோத்திரம் சுவாமி இந்த தர்சகோன் மாசம் அனுஷ்டானம் பண்ற வழக்கம், நித்திய அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருந்த மகான். அப்போ அவர்கிட்ட அந்த சிஷ்யர்கள்லாம் ஒரு கேள்வி கேட்டா, என் துஷியா தஞ்சாயத்து இருக்கே, யார தேசிக்கிறியோ அவளை தியானம் பண்ணணும், அப்போ அவளுக்கு கஷ்டம் போய் சேரும் இருக்கு, இங்க சுவாமி யார மனசால நினைக்கிறது இந்த சமயத்துல? ஏன்னு கேட்டா சுவாமி அஜாத சத்ரு, இவருக்கு தேசிக்கிறவாள் யாருமே கிடையாது. பரமசாத்விகராக இருந்தவர், வெளியில எங்கேயும் வராதவர், ஊரோட இருந்தவர், அதனால அவருக்கு தேசிகள்னு யாருமே கிடையாதான். அப்ப இவ்விடத்துல தேசிகள்னு யாருமே கிடையாது, அஜாத சத்ருவாச்சே, இவ்விடத்துல யார நினைச்சுண்டாகும்? ஆனா யாரையோ நினைச்சுக்கணும் இந்த மந்திரத்தை சொல்லும் போது அப்படின்னு இருக்கோம். யார நினைச்சுண்டாகும்னு கேட்கிறார். அதுக்கு அவர் பதில் சொல்றார், ஜெய்சிகள்ங்கிறது வெளியில இருந்து கிடையாது, சத்துருகள்ங்கிறது வெளியில இருந்து கிடையாது, நம்மளுடைய பாபம் தான் நமக்கு பெரிய சத்ரு, வெளியில இருந்து வரணும் இல்ல. சேவை பாப்பா பிராதிரி, இது வேதமே எடுத்து சொல்றதா அவர் சொல்ற. துஷன் பிராதிரியா வருது, நமக்கு சத்ரு நம்ம பண்ண பாபம் தான், அதை தான் நான் நினைச்சுக்கிறேன், அந்த பாபம் தான் போகணும், என்னென்ன பாபம் பண்ணேனோ அப்படின்னு நினைச்சுக்கிறேன், அதெல்லாம் போகணும் தான் இந்த மந்திரத்தினுடைய தாத்பரியம் அப்படிங்கிற. அந்த மாதிரி நம்முடைய சத்ருக்களான பாபங்களுக்கெல்லாம் நெருப்பென்ன நின்ற ஆச்சாரியனே நெருப்பா இருக்காராம். நெடுமாலே நமக்கெல்லாம் கருணை பண்ற, உன்னை அறுத்துட்டு வந்தோம் அப்படின்னு ஆச்சாரியன் கிட்ட ஒரு விஷயத்தை பிரார்த்தித்து கேட்டு திருத்தக்க செல்வமும் சேவகம் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பாசுரம் இது. கிருஷ்ணன் கிட்ட ஒரு விஷயத்த பிரார்த்திச்சுன்னு வந்திருக்கோம்னு சொல்லியிருக்கா. என்ன விஷயம் அப்படிங்கிறது, என்ன பிரார்த்தனை அப்படிங்கிறது இனிமே தொடர்ந்து அடுத்தடுத்த பாசுரங்கள்ல வரப்பு. ஸ்ரீமதி கோதாயை நமஹ, ஆண்டாள் திருவடிகளே சரணம், சதமகமனநீலா சாரு கல்வாரஹஸ்தா ஸ்தனபரணமிதாங்கி சாந்திர வாத்சல்ய சிந்துஹ, அலகவிநிஹிதாபிஸ்ருக்பிரா கிருஷ்ணநாதா விலசத் ஹ்ருதி கோதா விஷ்ணுசித்தாத்மஜானஹ, கவிதாச்சிகசிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்தகுரவே நமஹ.